அஹம்பரம்பராய நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமஹ. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம் போல இருக்கு, ஏதோ ஆக்சிடென்ட், அதனால வர முடியாம போயிடுது இந்த சிங்கப்பெருமாள் கோவில் கிட்ட. அதுவே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேயே. அவன் எடுப்பா எடுப்பான்னு பார்த்தா எடுக்கவே இல்லை. நேற்று கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றவன் கற்பரோ அப்படின்னு நற்பால் குவித்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலேன்னு பார்த்து முடிச்சோம். எல்லாரும் ஜனங்கள்லாம் ராமன் காட்டுக்கு புறப்படுறார், சீதா லக்ஷ்மண சமேத புறப்படுறார், சுமந்திர ரதம் கூட்டுறார்னு பார்த்தோம். கோசலை கிட்டையும் சுமித்திரை கிட்டையும் விடப்பெற்று கொண்டு அரண்மனைக்கு போய் தசரதாதிகள் எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்புறார். அப்போ ஒரு ஒருத்தர் எல்லாருமே சொல்றார் போக வேண்டாம் அப்படின்னு. தசரதரே சொல்றார், வேண்டாம் ராமா நீ போக வேண்டாம், நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, என்னுடைய வார்த்தைய அதாவது நான் உன்னை பார்த்து சொல்லலையே நீ போக வேண்டாம், நீ பட்டாபிஷேகத்தில் உட்காருவே நான் பட்டாபிஷேகம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணிக்கியே, எதுக்காக நீ இந்த மாதிரி காட்டுக்கு போகணும் அப்படின்னு தசரதன் சொல்றான். அப்ப கூட ராமன் நான் பண்ணிக்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா சத்தியசந்தனான ராமன் ஏன் அப்பாவுடைய ஏன்னா பித்ருவாக்கிய பரிபாலனமா சொல்லியோ அப்படின்னா அப்பா அதை சொல்லணுமேன்னு தான் சொல்றாராம். வால்மீகி சொல்ற தான் சத்தியசந்தனா இருக்கணும், ஆனால் நான் வரத்தை கொடுத்தேன், என் பிள்ளை அதை ஏத்துக்கல அப்படி இருக்கணும். நான் கொடுத்த வரத்தை நான் நிறைவேற்றிட்டேன், என் பிள்ளைய பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டாம், பரதனை தான் பட்டி பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம்னு என் மனைவியான கைகைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் சத்தியசந்தனா இருக்கேன், ஆனால் என் ஜேஷ்ட புத்திரன் அதை கேட்கல அப்படின்ற ஒரு துவனியில இவர் என்ன பண்ணனா தசரதன் பெருமாளை பார்த்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கையே நீ ஏன் போறேன். ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும்னு இருந்தாலும் கூட அதை காதில் வாங்காத மாதிரி நிற்கிறார். வசிஷ்டர் ராமனை பார்த்து சொல்றாரா, இதுவரையிலும் நான் குலகுருவா இருந்திருக்கேன், உங்களுடைய பரம்பரையில ஜேஷ்ட புத்திரனுக்கு தான் பட்டாபிஷேகம்ன்றது நிச்சித்தமான விஷயம், அப்படி இருக்கிறப்போ நானே என் கையால ஜேஷ்ட புத்திராளுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணிருக்கேனே தவிர நான் போய் மற்றவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணதா ஆகக்கூடாது, ராமா நீயே பண்ணிக்கோ, நான் குலகுரு சொல்றேன். அதையும் குலகுரு சொன்னாலும் தர்மம் என்னவோ அதைத்தான் பண்ணுவேன்னு ராமன் சொல்றார். தர்மத்தை மீறி ஏன்னா ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மம் அப்படின்னா ராமன் தான் அர்த்தம். அதனால ராமன் தர்மத்தை மீறினான்னு இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் முடிவு பண்ண பிறகு மரவுரி தரிச்சுண்டு கிளம்பின பிறகு மறுபடியும் அந்த மரவுரி எல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு ராஜா உடைகள்லாம் தரிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்பல, ஏதோ ஒரு விதிவசத்தால நான் மரவுரி தரிக்க வேண்டியதா போயிடுச்சு, தர்பாசனத்தில் அமர வேண்டியதா போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ ஏதோ ஒரு விதிவசமாக இப்படி இருக்கணும்ன்ற பட்சத்துல நான் அதை மாற்றி வச்சு அம்மா சொன்னதையும் கேட்கல அப்பா சொன்னதையும் கேட்கல, இவன் தான் தோழித்தனமா ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டுதான் அப்படின்றது ஆகக்கூடாதுன்றபடியினால ராமன் என்ன பண்ணாரா, இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு தான். சரி, ஜனங்கள்லாம் வழி விடல, ஜனங்கள்லாம் அப்படியே நிக்கிறது. உன்னே ஒண்ணு மட்டும் சொல்ற என்ன, தசரதனை பார்த்து தசரதன் அப்படியே மௌனமா தலகுனிஞ்சுன்னு இருக்காராம். அப்ப தசரதனை பார்த்து சொல்றாராம் ராமன், எங்க அம்மா கோசலையை பார்த்துக்குங்கோ அப்படின்னு ஒரே வார்த்தையை மட்டும் சொன்னதா வால்மீகி சொல்ற. நீங்க மற்ற எதுவுமே கேட்கவே இல்லையா, ராமன் பூர்த்தியா கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறப்போ தசரதனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, கோசலையை பார்த்துக்குங்கோ, அவ்வளவுதான். கோசலை சீதையை பார்க்கிறாளாம், அழகான கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் ஆனாலும் சாதாரண லோகத்துல இருக்க மாமியார் மாட்டு பொண்ணுகள் மாதிரி இல்லை இல்லையா, எப்பவுமே அந்த உறவு ரெண்டு அந்த உறவு இருக்கு பாருங்க, அந்த உறவுக்குள்ள மாற்று கருத்துகள் இருந்துட்டேதான் இருக்கும். ஒற்றுமைன்றது இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள எங்கேயாவது ஒரு பேதம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வால்மீகி சொல்றார் அந்த இடத்துல பேதம்ன்றதே கிடையாதான் கோசலைக்கும் சீதைக்கும் நடுவில். கல்யாணம் ஆகி 12 வருஷம் அவ்வளவு அழகா ரெண்டு பேரும் குருத்தனம் பண்ணியிருக்காளாம் கோசலையும் சீதையும். அப்படி இருக்கிறப்போ சீதையை பார்த்து தேம்பி தேம்பி அழறாளாம் கோசலை, நான் என்ன சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், சீதா கல்யாணத்திலே பார்த்தோம் கௌசல்யானந்த வர்தனஹான்னு கௌசல்யை என்ன நினைக்கிறாள்னு ஜனகன் பார்த்தான் இல்லையா. என் பெண் வாழ போற இடத்துல கௌசல்யை என்ன மனசோடு இருக்கா, கோசலைக்கு திருப்தி இருக்குமா சீதையை பார்த்துக்கிறதுக்குன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவன் இருக்கான்னு நம்ம பார்த்தோம். அதனால கோசலை என்ன நினைக்கிறான்றத சீதையை பார்த்தாலும் சீதையை பார்த்து தேம்பி தேம்பி அழறான். உங்க அப்பா என்கிட்ட கையை பிடிச்சி கொடுக்கறப்போ என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார், நான் உன்னை காட்டுக்கு அனுப்புறனே, நான் காட்டுக்கு அனுப்பிட்டு நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு. சரி, பரதன் வந்தா எல்லா நிகழ்ச்சியும் நிறைவு பெற்று இவாள்லாம் கிளம்புறான் மேல மேல. இவள் கிளம்புறப்போ ஜனங்கள்லாம் விடமாட்டேன்றா, பரதனுக்கு செய்தியை சொல்லி அனுப்புங்கன்றா. அவர் ராமன் காட்டு கிளம்பி போறார். வசிஷ்டர் என்ன பண்றார், அங்க இருக்கக்கூடிய சேவகாலெல்லாம் பார்த்து பரதனுக்கு செய்தி சொல்றதுக்காக அவள்லாம் போறான். அவள் போறப்போ இங்க ராமன் கிளம்பிட்டார். ஜனங்கள்லாம் ராமனை பின்னாடி பின்தொடர்ந்தே செய்யறா போயின்னு இருக்கா. ஏன்னா ராமன் இல்லாத இடத்துல நமக்கு இல்லை, நமக்கு ஒரு எந்த விதமான சுபிக்ஷமும் இருக்காதுன்னு அந்த ஜனங்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுறான். ஸ்திரீகள்லாம் அங்கேயே இருக்கலாம், புருஷால் மட்டும் ராமன் பின்னாடியே போறாள். எல்லாம் ராமன் பின்னாடியே போகும்போது சரையு நதிக்கரை பர்யந்தம் போயிட்டாள். சரையு நதிக்கரையில போய் ராத்திரி ஆயிடுத்து ராமன் எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல ஜனங்கள் மொத்தமே. ராமனோடயே இருக்கேன்றா இவெல்லாம். இவள் ராத்திரி பூரா ராமன் உபதேசம் என்றால் கேட்கவே இல்லை, என்ன சொன்னாலும் கேட்கல. மறுநாள் அதாவது முதல் நாள் பட்டாபிஷேக ராத்திரி, அதுக்கு அடுத்த நாள் காத்தால பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அன்னைக்கு கிளம்பியாச்சு, கிளம்பி அன்னைக்கு ராத்திரி ஜனங்களோட சரையு நதிக்கரையில தங்குறாங்க. சரையு நதிக்கரையில எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை ஜனங்கள். சரி, ராத்திரி ஜனங்கள்லாம் தூங்கிடுத்து ராமன் பிரபாதே அந்த விடியற்காலக்குள்ள, அதாவது விடியறதுக்குள்ள என்ன பண்றார், சுமந்திரர் கிட்ட சொல்றாராம். சுமந்திரரே, ரசத்தை இந்த ஜனங்களுக்கு தெரியாம நாம அழிச்சுட்டு போயிடுவோம், ரசத்தை இழுத்துண்டு அதான் உதன்முகமாக அதாவது அமைதியாக ரசத்தை செலுத்திட்டு போயிடுவோம். செலுத்திட்டு போயிட்டா இந்த ஜனங்களுக்கு தெரியாது, நீங்க தரையில ரத்தத்தை ஓட்டாதீங்க, புல்லுல ரத்தத்தை ஓட்டுங்கன்ற. புல்லுல ரத்தத்தை ஓட்டினால் சத்தம் வராது அப்படின்றாள். தத்தஸ்தமஸ்தாத்யாய ரதம் மகாரதம், ரத்தத்தை சாரதி கிட்ட சொல்லுங்க, ரத்தத்தை சமமா இருக்கக்கூடிய புல்லுல செலுத்த சொல்லுங்க அப்படின்ற. சமமா இருக்கக்கூடிய புல்லுல செலுத்தினால் சத்தம் வராது, சத்தம் வராது இருக்கிறப்போ ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கா, நாம போயிடலாம். போனோடனே எழுந்து பார்க்கறதுக்கு ஜனங்கள்லாம் பிரபாதாயாந்து சர்வாயாம், பிரபாதாயாம் விடிஞ்சிருத்து. விடிஞ்ச உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கறதான், ஜனங்கள்லாம் பார்த்தால் ராமன் இல்ல, சுமந்திரரை காணும், லக்ஷ்மணனை காணும், சீதாதேவியை காணும், யாரையுமே காணும், கட்டி வச்சிருந்த குதிரையை காணும், வாஜினகான குதிரைகள் அந்த குதிரைகளை காணும், எதையுமே காணும். ஜனங்கள் இந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறாளாம், ராமனை இழந்துட்டுமே, ராமனை இழந்துட்டுமே, இனிமேல் நாம என்ன எப்படி இருக்க போறோம்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ அழறதுலாம் உருண்டு பெறல்றதுலாம் மொத்த ஜனங்களும் ராமனை தொலைச்சிட்டு நிக்கணுமே சொல்லிட்டு. நான் திகஸ்து கரு நித்ராம் தாம், இப்படி ஒரு தூக்கம் நமக்கு தேவையா? திகஸ்து கரு நித்ராம் தாம், இந்த மாதிரி ஒரு தூக்கம் நமக்கு தேவையா? இப்பேற்பட்ட தூக்கத்தை தூங்கிட்டமே தொலைச்சி, எப்பேற்பட்ட பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோம் நாம இல்லையா? அவர் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போயிட்டாருன்னு. இது இன்னொரு இடத்துல வருது, தமயந்தியை விட்டுட்டு நலன் போயிடுறான். இந்த மாதிரி இருக்கிறப்ப ராத்திரியோட ராத்திரியா அவன் என்ன பண்றான், இவள் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவன் கிளம்பி போயிடுறான். அங்கேயும் ஸ்ரீஹர்ஷன் ரொம்ப அழகா வர்ணிப்பான், கிளம்பி போயிட்டோடனே தமயந்தி படுற கஷ்டங்கள் எல்லாம். அப்படி இந்த ஜனங்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறது ராமனை தொலைச்சிட்டு நிக்கிறமேன்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட ஒரு நிதி அது, அதுவும் பெருமாளையே தொலைச்சிட்டு நிக்கிறோம்னா நாம எல்லாம் எதுக்கு வாழறதுன்னு சொல்றதான். கதம் ராமோ மகாபாகு, அப்பேற்பட்ட மகாபாகுவா இருக்கக்கூடிய ராமனை தொலைச்சிட்டு நிக்கிறமே, எப்படி தொலைச்சோம், எப்படி தூக்கம் வந்தது நமக்கு? இந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கறதுக்காக நாம ராமன் பின்னாடி வந்தோம். இவாளுக்கு பயம், இன்னொரு ஒரு பயம், ஆத்துக்கு போனா அவளுடைய ஸ்திரீ என்ன சொல்லுவாளோன்னு பயம். ராமன் இல்லாமல் திரும்பி போனா நம்ம ஆத்துல நமக்கு என்ன விதமான, ஏன்னா சுந்தரகாண்டத்துல அனுமான் நினைக்கிறார், சுந்தரகாண்டம் ஆரம்பத்துல கிஷ்கிந்தா காண்டம் முடிவுல கடற்கரையில உட்கார்ந்து இருக்கார், சீதாதேவியை பார்க்காமல் போனால் சுக்ரீவன் சிரச்சேதம் பண்ணிடுவானேன்னு நலன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் இவெல்லாம் ஒரு கூட்டம் போடுறான். அப்படி அதே மாதிரி இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறதா, எப்படின்னா சததா விதாதி கிரியஹா, இப்போ அதித கிரியஹா, இப்பேற்பட்ட ஒரு பகவான நாமெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறமே, நாம பின்னாடி ஆத்துக்கு போனாலும் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு பெருமாள் அந்த பெருமாள், அந்த பெருமாளை தொலைச்சிட்டுமே இருந்து ஒண்ணுமே முடியல. சரின்னு ஆத்து கிளம்பி போறான். மொத்த பேரும் கிளம்பி போனா அவள்லாம் அந்த ஸ்திரீகள்லாம் சொல்றாளாம், ராமன் தான் வந்து தோழன் நினைச்சுட்டு வாசல்ல ஆர்த்தி எடுத்து நிக்கிறாள். அவாவா புருஷனுக்கு எப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சு இருக்கா, அரண்மனையில இருக்கவாளால கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இவாள் சாதிச்சிருக்காரு இல்லையா, எப்பேற்பட்ட சாதிச்சது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய ஆத்துக்காரருக்கும் வீர திலகம் இடறதுக்காக வாசல்ல ஆர்த்தி எடுத்து நிக்கிறாள். பார்த்தா இந்த ஜந்துக்கள் எல்லாம் விருங்கையை வீசிட்டு வருதாங்க இல்லையா, விருங்கையை வீசிட்டு வந்து வாசல்ல நிக்கிறாள். விருங்கையை வீசின்னு வாசல்ல நின்ன உடனே அடுத்த க்ஷணம் அந்த ஸ்திரீகளுடைய கோபத்தை வால்மீகி ஒரு சர்க்கம் ஃபுல்லா வர்ணிக்கிறார். எதுக்கு நீங்க எல்லாம் வந்தீங்க, மகாபுருஷனை தொலைச்சுட்டு எதுக்கு நீங்க எல்லாம் வந்தீங்க? அபிகம்ய நிவருத்தானாம் ராமம் நகரவாசினாம் அபிகம்ய நிவருத்தானாம். அதாவது ராமனை விட்டுட்டு ராமம் நிவருத்தானாம் நகரவாசினாம், ராமனை விட்டுட்டு வந்த நகரவாசிகளை பார்த்து அந்த ஸ்திரீகள்லாம் எவ்வளவு நிந்திக்க முடியுமோ அவ்வளவு நிந்திக்கிறாளாம். அதுவும் வீட்டுக்கு வீடு வாசல்ல நின்று அழறாளா அந்த ஸ்திரீகள்லாம். எப்பேற்பட்டவா அவளை, அவளை தொலைச்சிட்டு வந்திருக்க, எதுக்கு இங்க வந்திருக்க, உன்னுடைய மனைவிக்கு ஆபத்து வந்துடும், அவளை விட்டுட்டு போயிடும், நீயும் பின்னாடியே போயிருக்க வேண்டியதானே காட்டுல. ராமனை தேடிந்து எப்படியும் காட்டால எழுந்து போயிட்டான், ராத்திரி பரியந்தும் பார்த்தீங்க, காட்டால போயிருந்தா கொஞ்சம் தூரம் தானே போயிருக்க முடியும், ஏன் நீங்க பின்னாடியே போயிருக்கலாமே, ஏன் திரும்பி வந்தீங்க இங்க, இங்க மனைவி எப்படி இது என்ன பண்ணுவோன்னு பயந்தீங்களா, இல்ல குழந்தையெல்லாம் என்ன பண்ணுமோன்னு பயந்துட்டு திருப்பி வந்தீங்களா, இவாளுடைய உழைப்பு அவ உத்தியோகத்துக்கு என்ன பண்ணுவா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் நினைச்சிட்டு வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க, என்ன காரணம் இங்க வந்ததுக்கு? ஏன்னா கிரகே கிரகே ருதத்தி அத்தனை, வீட்டுக்கு வீடு அழுதுன் இருக்காளா உட்கார்ந்து, ஏன் இந்த மாதிரி வந்தீங்க, இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்றாள். இப்ப காரணம் என்னன்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீகள் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி, சரி வந்ததுதான் வந்தீங்க, ஒண்ணு பண்ணலாம், நாங்களும் தயார் திசையில் தான் இருக்கோம், ஏதோ சீக்கிரமா தலிக பண்ணிடுறேன், ஒரு 9 மணிக்குள்ள தலிக பண்ணிடுறேன், சாப்பிட்டு கிளம்பிடலாம் இல்லையா, இப்பயே கிளம்பினாதான் சீக்கிரம் போய் ராமனை தேட முடியும், வாங்க நாங்களும் வரோம், எல்லாரும் போய் தேடலாம் வாங்க உடனே. அதுவும் எப்படின்னாலாம் பாதச்சாயா சுகம் பர்த்துகு, அதுவும் அப்பேற்பட்ட பர்த்தா, எப்பேற்பட்ட பர்த்தா சீத, அந்த பர்த்தா ராமனுக்கு கைகரியம் பண்றதுக்காகத்தானே போயிருக்கான், நாங்கள்லாம் சீதை கைகரியம் பண்றதுக்காக வரோம். இந்த ஸ்திரீகள்லாம் சொல்றாளாம் பாதச்சாயா சுகம் பர்த்துகு தாதிருஷ்ய மகாத்மனா, அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இந்த சீதை போனா, அப்பேற்பட்ட பதிபிரதியா இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீக்கு சீதை கைங்கரியம் பண்றதுக்காக நாங்கள்லாம் உங்க பின்னாடியே வரோம், எங்களையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாளாம். யுஷ்மாக்கம் ராகவோ அரண்யே, நீங்கள்லாம் ராகவனை தேடி போங்கோ, நாங்கள்லாம் சீதையை தேடி போறோம், நாங்க இப்படி போறோம், வாங்க கிளம்பலாம் சொல்லலாம். உடனே அந்த புருஷன் மொத்த பேரும் சொல்றாரு, ராத்திரி கூட நாங்க பேசிட்டு தான் இருந்தோம், எப்ப தூங்கணும்னு தெரியவே இல்லை, மகாபிரபு எங்கெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே விட்டுட்டு போயிருப்பார், அவருடைய ஆக்ஞையை நாமளே மீறினதா ஆயிடுமா இல்லையா, சொல்லாம போற அளவுக்கு மகாபிரபுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா ஏன் எதுக்காக அப்படி போகணும், ஏதோ ஒரு காரணம், ஹேத்து ஏதோ இருக்கு, ஹேத்து ரஸ்தி சத்ரன், ஏதோ ஒரு காரணம் இருக்காங்க, இந்த காரணம் இல்லாமல் பிரபு அந்த மாதிரி காரியத்தை பண்ணவே மாட்டார் இல்லையா. கஷ்டித் சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் வருது, கஷ்டித் தேயகா காரணம் து தேயகான்னு சொல்லிட்டு, நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, எதுவும் காரணம் இல்லாமல் எந்த விதமான காரியமும் நடக்கவே நடக்காது. நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு காரியம் நடக்கிறதுனா அது ஏதாவது ஒரு கர்மாவுடைய பலனா தான் இருக்கும் இல்லையா. அதுவும் சாதுகாரி சாது பவதி பாபகாரி பாபோ பவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாப்பேன்னு சொல்லியிருக்கான். இப்ப புண்ணியம் பண்ணால் இந்த ஜென்மத்துல நாம புண்ணியமே பண்ணிட்டு இருக்கோம்னா அது பல யுகங்களா பண்ண புண்ணியத்தினுடைய பிரதிபலன், இந்த ஜென்மத்துல அதிநீச்சமான பாபங்களே பண்ணிட்டு இருக்கோம்னா அது பல யுகங்களா பண்ண பாபங்களுடைய ஒரு பலன் தான் அது இல்லையா. ஒன்னு ஒண்ணும் பகவான் கணக்கு வச்சுட்டே இருக்கான் இல்லையா, கர்மாவுக்கு அதீனமா தான் நாம இருக்குமோ தவிர பகவானுக்கு அதீனமா நாம எங்கேயும் இன்னைக்குமே இல்லை. நம்மளை வழி நடத்திட்டு போறது ஒரு பட்சத்துல பகவான் நாம நினைச்சிருந்தால் கூட நம்மளை முழுக்க முழுக்க 99% வழி நடத்திட்டு போறது கர்மாதான், நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள் தான் நம்மளை வழி நடத்திட்டு போறதை தவிர பகவான் பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அவன் போற பொழுது போட்டோன்னு பார்த்துட்டு இருக்கான். முதல் முதல் திருஷ்டியில அவன் நம்மளை சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டிச்சு நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கறான், பிரதம க்ஷணத்துல நல்ல புத்தியை கொடுக்கறான், ஆனால் நாம அந்த நல்ல புத்தியை உதாசீனப்படுத்திட்டு நமக்கு 2 மார்க்கத்தை காட்டுறான், இந்த மார்க்கத்துல போ நல்லது நடக்கும்ன்றான், இந்த மார்க்கத்துல போனா கெட்டது நடக்கும்ன்றான், முடிவு பண்ண வேண்டியது நம்ம கிட்ட தான், அவன் அதுல தலையிட மாட்டான், பகவான் என்னைக்குமே அதுல தலையிட மாட்டான், இப்படி போறதோ இப்படி போறதோ நீங்க தான் முடிவு பண்ணும் இல்லையா. நாம முடிவு பண்ணிட்டு இப்படியும் போனோம் இப்படியும் போனோம் அது ஏதாவது ஒண்ணுதான் போக முடியும், பகவான் பேசாம உதாசீனா வெறுமதா இருப்பான், அதை முடிவு பண்ணிட்டு நம்மளுடைய புண்ணியத்துக்கு ஏத்தா போல, பூர்வ ஜென்ம சுகிருத்துக்கு ஏத்தா போல, பூர்வ ஜென்மத்துல நாம எந்த அளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நாம இப்படி புண்ணிய மார்க்கத்திலயோ இல்ல பாவ மார்க்கத்திலயோ போவோம் இல்லையா. பகவான் நீங்க எந்த மார்க்கத்தை போறீங்களோ அந்த மார்க்கத்துக்கு உங்களுக்கு ரைட் சொல்லிடுவோம், ஆ போ அப்படின்ருவோம். அதுக்கு மேல மேல நீங்க பாவமே பண்ணிட்டு போவீங்க, மேல மேல புண்ணியமே பண்ணிட்டு போவீங்க. அதை நாம தான் முடிவு பண்ணோம். அதுக்கான சமயத்தை நாம அறிஞ்சு ஏத்துக்கிறோம் பாருங்க, அந்த தக்க சமயத்தை நாம பார்த்து ஏத்துக்கணும். அதுலதான் இருக்கு நம்மளுடைய சாமர்த்தியம், அங்கதான் நமக்கு விதினு ஒரு ஒரு புல் ஸ்டாப்பும் வச்சிருக்கிறோம் பகவான் நம்ம தலைமையில இல்லையா. நமக்கு விதி எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும், அந்த விதி தான் புண்ணிய பாபம் இல்லையா. இப்பேற்பட்ட விதிதான் பகவான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு அந்த புருஷால்லாம் சொல்றாளாம் பெரும் ஸ்திரீகள் கிட்ட. சரி புருஷால்லாம் இப்படி சொல்லிட்ட உடனே ஒண்ணும் பண்ண முடியல, சரி ஓகே சரி அப்படியே முடிஞ்சு நேர பகவான் போயிட்டு இருக்கார். மேல மேல போனா சிருங்கிவேலபுரம்னு ஒரு ஊர், இது சரையு நதிக்கரைக்கு ஓரமா இருக்கு. சரையு நதிக்கரையில தாண்டல் என்னும் ராத்திரி சரையு நதிக்கரையில படுத்துனாரோ இல்லையோ அந்த நதிக்கரையிலேயே போயிட்டு இருக்கான். நதிக்கரையிலேயே போனா சிருங்கிவேலபுரம்னு ஒரு ஊர், அந்த சிருங்கிவேலபுரம் ராமனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர். ஏன்னா ராமனுடைய அத்தியந்தம் மித்திரமா இருக்கக்கூடியவன் அங்க இருக்கான். சின்ன வயசுல இருந்தே ராமன் எப்பவுமே அந்த ஊருக்கு போற வழக்கம் உண்டு. அப்பப்போ அனத்தேயில நாட்கள்ல பாடசாலை என்னைக்கெல்லாம் பௌர்ணமி பிரதம அமாவாசை பிரதமன்ற அனத்தேயில நாட்கள்லாம் வருதோ அந்த மாதிரி நாட்கள்ல நதிக்கரையில போய் அங்க விளையாடுவா போல இருக்கு. அப்ப விளையாடுற சமயத்துல அங்க ஒரு தோழன் இருக்கான், சரி சிங்கிபேரபுரத்துக்கு போறானா. சிங்கிபேரபுரத்துக்கு போன உடனே இங்க இருந்துட்டு போலாம், இங்க நமக்கு வேண்டியவன் ஒருத்தர் இருக்கான், அங்க வேண்டியவன் ஒருத்தர் இருக்கான்னு ஒன்னு. ஏன்னா இவாளோ மேல போகணும், இவாளே மேல போகணும்னு இருக்கிறப்போ இங்கேயே இருப்பானேன்ற எண்ணம் லக்ஷ்மணனுக்கும் சுமந்திரனுக்கும். சரி இல்லப்பா இங்க ஒருத்தன் இருக்கா என்னுடைய தோழன், அவனை பார்த்துட்டு போகணும். சரி வழியேற நடுநு ஜனங்கள் இருக்காளா, சரி அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் தானே, அப்படி செய்யப்பட எல்லாருக்கும் கேட்டுருத்து போல் இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சுட்டான் மகாராஜா போயிட்டு இருக்காரு, எல்லாரும் அழறாளா ராஜா எப்படி காட்டுல இருப்பார், இந்த குட்டி குழந்தை இந்த சீதை எப்படி போய் காட்டுல கஷ்டப்படும் அப்படின்னு வழி நெடுங்களும் ஜனங்கள் நினைச்சுட்டே இருக்கான். இந்த ஜனங்கள் எல்லாம் போய் சொல்லித்தான் சக்கரவர்த்தி வராது சக்கரவர்த்தி வராது. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கான் சிருங்கிவேலபுரத்துக்கு, அவனுக்கு குகன்னு பேரு. அதுவும் எப்பேரு குகன்னு அவன் பேரு அந்த யாருமே சொல்ல மாட்டானா வால்மீகி சொல்ற. எப்பேற்பட்ட பேருனா தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்ம சமஸ்தகா, ராமனுடைய ஆத்மா சகாவன். ராமனுக்கு எப்படி ஆத்மா வசத்தியோ அவனுடைய ஆத்மா அளவுக்கு அவன் நண்பன் இல்லையா. அதனாலதான் குகனோடு ஐவரானோன்ற எடுத்த உடனே கம்மன் இல்லையா. அதுக்கப்புறம்னா வேற யாரையும் சொல்லவே இல்லை. அதுவும் எப்படி சொன்னார் அப்படின்னா ஒரு இடத்துல வர்ணிக்கிறாரா, அதுவும் ராமன் ராமனோட லக்ஷ்மணனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றாராம், குகனை பார்த்து ராமன் ஆழ்வார் சாதிக்கிறார் உன்னுடைய தம்பின்றார் லக்ஷ்மணனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. அவரை சீதையை பார்த்து உன்னோட தோழின்றார், லக்ஷ்மணனை பார்த்து உன்னுடைய தம்பின்றார். ஏன்னா ராமன் கம்பன் வனா குகனோடு ஐவரானு சொல்லிருக்கலாம், ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் ராமன் குகன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் சொல்லிட்டார் இல்லையா. அதுவும் உம்பி எம்பி என்றொழித்தனை அப்படி உம்பி எம்பி இல்லையா. அதுவும் என்னுடைய தம்பி உன்னுடைய தம்பி அப்படின்றார் லக்ஷ்மணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஆத்ம சகா, அந்த அளவுக்கு ரொம்ப வேண்டிய சகா அப்படின்னாலும். அதுவும் அவனுக்கு என்ன பேர் அப்படின்னாலா ஸ்தபதி ஸ்தேதி விஸ்ருதா ஸ்தபதிகின்னு தான் சொல்லுவாளா எல்லாரும் அவனை, குகன்னு அங்க சொல்றவா யாருமே இல்லை. நேர ராஜா கிட்ட போய் ஜனங்கள்லாம் சொல்றதான் சக்கரவர்த்தி வந்திருக்காரு, அந்த தேசத்துக்கே சக்கரவர்த்தி ஒருத்தர் தான், யார் வர முடியும். தசரதன் அங்க பட்டாபிஷேகத்துல இருக்கான், நேற்று தானே பட்டாபிஷேகம்னு சொன்னா இன்னைக்கு வந்திருக்காளே, யார் வந்திருக்கா ஸ்தபதி ஸ்தபதி நினைக்கிறான் யார் வந்திருக்கா. ஒருவேளை நான் நண்பன் ராமனே வந்துட்டானா நம்மளை பார்க்கறதுக்காக. சரி நீ என்ன பண்றா எல்லாத்தையும் எடுத்துங்க, ஏன்னா மகாராஜாவை பார்க்க போறோம் இல்லையா. வெறும் பெரியவாளை பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது, அதனாலதான் இல்லையா. பெரியவாளை பார்க்கும்போது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறவன், நம்ம கையில என்னென்னா இருக்கோ அதெல்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி போகணும். அதனாலதான் பெருமாளை பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்றது. ஏதாவது ஒரு ரெண்டு வாழைப்பழம், நேற்று ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அழுகின வாழைப்பழத்தையாக கொண்டு போய் அவற்றை கொடுத்துடணும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருக்கணும் கையில, எதுவும் இல்லாமல் போகக்கூடாது. அப்படி இவன் என்ன பண்றான்னா, பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயஞ்ச லேக்கியம் செய்தது உபஸ்திதம். பக்ஷ்யம், பக்ஷ்யம்னா இந்த பக்ஷணங்கள் இல்லையா, நம்ம விதவிதமா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றேன் அது பக்ஷ்யம், அதாவது கடிச்சு சாப்பிடுறது அதெல்லாம் பக்ஷ்யம். போஜ்யம், போஜ்யம்னா அப்படியே விழுங்குறது சாதம் இல்லையா, வெரைட்டி ரைசஸ், அப்படின்னு விதவிதமா எடுத்து சாப்பிடுறது. அதே மாதிரி பேயம் குடிக்கிறது இல்லையா, லேக்கியம் உரியது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போறானோ என்னென்ன கொண்டு போறானோ தெரியல இல்லையா. நிறைய வியாக்கியானம் பண்றா, விதவிதமா கொண்டு போறானா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். வால்மீகி ராமாயணத்துல இவ்வளவுதான் இருக்கு, பக்ஷம் போஜ்யம் பேயம் லேக்கியம் நாலு விதம் சொல்லிட்டா லோகத்தை இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை. ஒன்னு கடிச்சு சாப்பிடுறது, இன்னொன்னு மென்னு சாப்பிடுறது, இன்னொன்னு குடிக்கிறது, அதுக்கப்புறம் உறிஞ்சி சாப்பிடுறது. இதுக்கு மேல வேற எப்படியாவது சாப்பிட முடியுமான்னு தெரியல வேற விஷயத்த. அதனால சாப்பிடுற தின்பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான் முகன் பெருமாளை பார்க்கறது. அப்படி எல்லாத்தையும் எடுத்து போறோன்னு ஏன்னா அதுவும் ஓடி வரணும். எப்படி சொல்றாருன்னா பத்யாம் அபிகமா செய்வ, பத்யாம் காலால ஓடி. ராஜா இவரோ கங்கை கரையில இருக்கார், அந்த அவ சிங்கபீரபுரம்ன்றது உள்ள இருக்கு, நகரத்துக்கு உள்ள இவர் போக கூடாது, இவருக்கு இட்ட கட்டளை இது இல்லையா. ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் காடாளன்னு இருக்கா இல்லையா, அதனால காட்டதான் ஆள் நம்ம தோற நகரத்து உள்ள போகவே கூடாது. அதனாலதான் 14 வருஷம் எந்த நகரத்து உள்ளயும் போக மாட்டாங்க. அப்படி நகரத்து உள்ள போகாமல் இருப்பார் இவர். இவன் ஓடி வரான், அதுவும் வெறுங்கால ஓடி வரான்னு சொல்லிருக்கான். இவனும் ஒரு ராஜா இல்லையா, அவன் ஏதோ தேர எடுத்துன்னு ஓடி வரல, பத்யாம் அபிகமா செய்வ, வெறும் காலோட ஓடி வரான் குகன் பெருமாளை பார்க்கறதுக்காக. வந்து பார்த்த உடனே பார்த்தா சக்கரவர்த்தி மர உரியோடு இருக்கார், என்ன நடந்ததுன்னே தெரியல. பட்டாபிஷேகத்தனா வருவான்னு நினைச்சா ராஜா, மர உரியோட வந்திருக்கா இல்லையா. அதுவும் யாருமே இல்லாமல் ஒரு குதிரை வண்டி, அந்த குதிரை வண்டியில ஒரு கழட்டு மந்திரி, கழட்டு மந்திரியோட ஒரு தம்பி, தம்பியோட மனைவியோ ஏதோ நடந்திருக்குன்றதை மட்டும் குகன் தெரிஞ்சு விட்டான். ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே மகா லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்றாருன்னா எல்லா விஷயத்தையும் குகன் கிட்ட சொல்றாரு, என்ன நடந்ததுன்ற விஷயத்த. உடனே குக பெருமாள் சொல்றாராம், அதுவும் எப்படின்னா பெருமாள் நான் கொண்டு வந்ததெல்லாம் ஏத்துக்கோன்னு சொல்றான் குகன் பெருமாளை பார்த்து. அதுவும் பெருமாள் சக்கரவர்த்தியா இருக்கிறபடினால ததாதி நான் கிருண்ணாத்தின்னு சொல்றார் சாஸ்திரத்துல. அவர் எல்லாத்தையும் கொடுப்பாராம், ஆனால் யார்கிட்ட இருந்து எடுத்துக்க மாட்டாராம். அதனால என்ன பண்ணார்னா குகன் கொண்டு வந்த எல்லாத்தையும் தொட்டுட்டு அவர் அவங்ககிட்டயே கொடுத்துட்டார். சரி இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா குகனை பாரு, குகன் கேட்டான், இது எல்லாத்தையும் களைச்சு போருக்கு அந்த குதிரைகள், அந்த குதிரைகளுக்கு கொடு, அதுங்க சாப்பிட மொத்தத்தையும் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் அந்த குதிரைகளுக்கு கொடுத்துட்டாலாம் மொத்த எடுத்துன்னு வந்த மொத்த வஸ்துக்களையும். இதுல இருந்து என்ன தெரியறது, பெருமாளுக்கு ரட்சிக்கிறதுல பாகுபாடு இல்லைன்னு தெரியுது. அது லக்ஷ்மணனா இருந்தாலும் ரட்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கார், சீதையா இருந்தாலும் ரட்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கார், வேடுவனா இருந்தாலும் ரட்சிக்கிறார், குதிரையா இருந்தாலும் ரட்சிக்கிறார், ஒரே சரிசமமா இருக்கார் ரட்சிக்கிறதுல. இதுல பாகுபாடு என்னைக்குமே கிடையவே கிடையாது. அதுவும் பகவான் சொல்றார், ஆர்த்தோ ஜிக்னாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிச்சபன்னு சொல்லிட்டு. என்னை எவன்டா சேவிக்கிறான், ஒன்னு ஆர்த்தன் சேவிக்கிறான், இன்னொன்னு அர்த்தார்த்தி சேவிக்கிறான், இன்னும் ஜிக்னாசு சேவிக்கிறான், ஞானி சேவிக்கிறான். ஆர்த்தன்னா பொருளை இழந்துட்டு அதை அடைய வேண்டி எவன் விரும்புறானோ. இப்ப இந்த செல்போனை நான் இழந்து போயிட்டேன், பஸ்ல போகும்போது எவனோ அடிச்சுட்டான் இந்த செல்போனை, ஏன் இதோட விலை 15,000 ரூபாய், யாரோ அடிச்சுட்டான், நேர பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறேன், நான் உன் தட்டுல 10 ரூபாய் போடுறேன் நாளைக்கு கட்டால, தயவு செஞ்சு ராத்திரியே செல்போன் கடைச்சிட மாதிரி பண்ணுன. இவன் ஆர்த்தி இல்லையா, இழந்த பொருளை தேடுறவன் ஆர்த்தி. அர்த்தார்த்தி புதுசா நாளைக்கு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் போன் வாங்கணும் இல்லையா, அந்த போன் வாங்குறதுக்கு என்கிட்ட 19,000 ரூபாய் தான் இருக்கு, ஆனா கடைக்காரன் 20,000 ரூபாய் சொல்றான், யாராவது நாளைக்கு கட்டால என்கிட்ட 1,000 ரூபாய் கொடுக்கணும் எடுத்துட்டு வந்து அப்படின்னு புதுசான ஒரு பொருளை அடையறதுக்கு ஆசைப்படுறவன் அர்த்தார்த்தி இல்லையா. ஜிக்யாசு என்ன முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் ஜிக்யாசு, என்னை பத்தி ஒன்றும் தெரியாது ஆனாலும் ஒரு சத்புருஷன் கிட்ட போயிட்டு சேவிச்சுட்டு புதுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் ஜிக்யாசு. அடுத்தது ஞானி, என்ன முழுமையா தெரிஞ்சுண்டு என்னையே ஸ்தோத்திரம் பண்ணிண்டு எங்கிட்டயே வரணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் ஞானி. இப்படிப்பட்டவன் தான் என்ன வந்து அடைய முடியும் இல்லையா. இதை காட்டிலும் மற்றவா வேற யாரும் என்னை வந்து அடைய போறது இல்லை, இவா 4 பேர் தான் லோகத்துல என்னை வந்து அடைவான், மற்றவாள்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தெருவில் தெரிஞ்சுட்டு இருப்பான் இல்லையா, இப்படிப்பட்டவ தான் இருக்காங்க. அப்படி பெருமாள் ரட்சிக்கிறதுன்னு வந்துட்டானா, அவனுக்கு பாகுபாடுன்றதே கிடையவே கிடையாது, எல்லாரையும் ரட்சிப்பான். தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், தொய் ரட்சத்து ரட்சகைக்கு மஞ்சேகி, தொய்ச்சா ரட்சத்து ரட்சகைக்கு மஞ்சேகி. நீ என்னை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேறு யாரோட தயவும் எனக்கு தேவையே இல்லை, நீயே என்னை ரட்சிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனா அப்பவும் எனக்கு வேற யாரோட தயவும் தேவையில்லை. ஏன், உன்னாலேயே ரட்சிக்க முடியாதப்போ என்னை யாரால ரட்சிக்க முடியும், இது நிஷ்டித்த தீகி, இந்த மாதிரி புத்தி தான் எனக்கு இருக்குன்னு சொன்னார். அப்படி பெருமாள் ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு விசுவாசம் வேணும். திரௌபதி என்ன பண்ணா, உனக்கு அபயம் உனக்கு அபயம் உனக்கு அபயம்னார் பாரதி. திரௌபதி என்ன பண்ணார், அவன் முதல்ல எடுத்த உடனே சர்வேஸ்வரன் நீயே துணைன்னு சொல்லவே இல்லை, கைகளால அடக்கிண்டா, அப்புறம் கைகளால இன்னும் இறுக்கி பிடிச்சிண்டா, கடைசியில தான் கோவிந்தான்னு ரெண்டு கையும் தூக்கிண்டு இனிமே நீதான் வழின்னு மொத்தத்தையும் இழந்து போய் பெருமாளே துணைன்னு நின்னா. மாம் ஏகம் சரணம் ரஜன் பெருமாள், நான் ஒருவனே அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ரெண்டு கையால அடைக்கிட்டு பெருமாளே பெருமாளேன்னு எப்படி இருக்கும்? அப்ப நீ என்ன முழுமையா நம்பல, ரெண்டு கையை தான் நம்பியிருக்க நீ இல்லையா? அப்ப நான் ஒருவனேன்ற எண்ணம் உன் மனசுல இல்ல. நான் ஒருவனேன்ற எண்ணம் எனக்கு உனக்கு எப்ப வருதோ அப்ப நான் உன்ன அடுத்த கணம் வந்துட்டார் இல்லையா, அடுத்து மூணாவது கோவிந்தா நீயே துணை அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கின உடனே அடுத்த கணம் அந்த வந்து அவளுக்கு மானபங்கம் நடக்கவே இல்லை இல்லையா. இவ முதல்லயே தூக்கி இருந்தானா, நன்னா பாத்துக்கோ, எங்கேயுமே அவ கிருஷ்ணான்னு கூப்பிடவே இல்லை இல்லையா, யாராரையோ போய் புதுசு புதுசா வியாக்கியானம் பண்றா உட்கார்ந்து இல்லையா. இவர் ஐந்து பேரை இழந்ததுக்கு அப்புறம் என்னை இழந்தாளா, இல்ல என்னை இழந்த போறதுக்கு அப்புறம் இவ ஐந்து பேரை இழந்தாலாம் கேள்வி கேட்கிறான். வரிசையா உட்காந்து துச்சாதனன் தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு போன அடுத்த கிழமை கிருஷ்ணா என்னை இழுக்கிறானே நீ பாத்துட்டு இருக்கியன்னா அந்த கிழமை அவன் கை போயிருக்கும் இல்லையா, சபைக்கே வந்திருக்க மாட்டான். அப்படி இருக்கிறப்போ கிருஷ்ணனை நினைக்காமல் என்னென்னையோ நினைச்சாளா இல்லையா, சர்வேஸ்வரனே துணைன்னு நினைக்கிறேன், சர்வேஸ்வரனே துணைன்ற எண்ணம் இருந்தால் வேற எண்ணம் துளி கூட இருக்கவே இருக்காது. அதனால்தான் அந்த குதிரைகள் இவனுடைய கைங்கரியத்துக்காக வந்த அப்படின்னால குதிரைகளுக்கு கூட இவன் ஏற்றதை செஞ்சான். சரி குகன் சொல்றான், பார்க்கிறான் குகன் சொல்றான், நீங்க அங்கெல்லாம் போகணும், நீங்க எங்கேயே இருந்துருங்களேன், நாங்கெல்லாம் அது எப்படின்னா பயம் பிரேசியாக வால்மீகி சொல்ற, நீ இப்படி போன்னு சொன்னா நான் போறது காத்துட்டு இருக்கேன், நீ அங்கிருந்து வான்னு சொன்னா நான் வரத்து காத்துட்டு இருக்கேன், எங்களுக்குன்னு கட்டளை எனக்குன்னு ஒரு எண்ணம் எதுவுமே கிடையாது, ராமன் இட்ட கட்டளைக்கு நாங்க அடிபணிய போறோம். அப்படி இருக்கிறப்போ 14 வருஷம் என்ன அயோத்தியே வேண்டாம், இங்கேயே இருந்துட, சிறிங்கி பேர பொறுத்துலயே நீ இரு, நீ நான் நீ ராஜாவாயிரு, நீ இட்ட சேவகனா நான் இருந்துட்டு போறேன், இது நீ போட்ட பிச்சை தானே இந்த தேசம், இது உனக்கு அடிமை தானே, நாங்கெல்லாம் உனக்கு சேவகால் தானேன்னு கேட்கிறான் குகன். இல்ல உன்னுடைய பரிவு எனக்கு தெரியறது, நான் மேல போகணும், நான் மேல மேல ஏன்னா புண்ணிய புனல்கள் ஆடின்னு சொன்னா இல்லையா கம்மன் சொன்னான், நான் மேல மேல போகணும்ன்றது என்னுடைய அம்மா கட்டல, பக்கத்திலேயே இருக்கணும்ன்றது இல்லை, ஏன்னா அயோத்திக்கு சமீபத்தில் இருக்கக்கூடாதுன்றதே எங்க அம்மாவோட எண்ணம், அதனால நான் பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா. சரி 3 நாள் உபவாசம் என்ன பார்த்துக்கணும், இதோட இல்லை 3 நாளும் உபவாசம் இருந்துருக்காரு பெருமாள். முதல் நாள் பட்டாபிஷேகத்துக்கு உபவாசம், அடுத்த நாள் ராத்திரி கிளம்பினார் ஜனங்களோடு உபவாசம், இன்னைக்கு ராத்திரி குகனோட அன்னைக்கு ராத்திரி புள்ள தங்கியிருக்காரு, அன்னைக்கும் உபவாசம். அது எப்படின்னா அன்னைக்கு ராத்திரி பூர்த்தியாக சீதை பெருமாள் சுமந்திர 3 பேரும் சயனிச்சுருக்காளாம், லக்ஷ்மணனும் குகனும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காவல் காத்துருக்காளாம். ராத்திரி பூர்த்தியாக பெருமாள் சயனிச்சுருக்க அந்த அழகான திருக்கோணத்தை குகன் சேவிச்சுட்டு அவனுக்கு காவல் காத்துருக்காள். காத்தால் ஆச்சான் சுமந்திர கேட்கிறாராம், வாஜினீனா அந்த குதிரைகளை ராமா குதிரைகளை உன் கூடவே அழைச்சிட்டு போயேன், 14 வருஷ காலங்களும் குதிரைகள் உன் கூடவே இருக்கட்டுமே அப்படின்றார். ஏன் அந்த மாதிரி சொல்றாரு சுமந்திரர் அப்படின்னா, குதிரைகளை அழைச்சிட்டு போன்னு சொன்னால் குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடுமா இல்லையா, அப்ப குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு சுமந்திரா நீர் வாரோன்னு சொல்லுவாரோ இல்லையோ, அந்த எண்ணம் குதிரைகளை பார்த்துக்கோ அப்படின்னு நீரும் வாரோம், நான் எங்கேயோ இருப்பேன் தம்பி எங்கேயோ இருப்பான், குதிரைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போனோம், அதனால அந்த 4 குதிரைகளை நீங்க பாத்துக்கீங்களேன், நீர் எனக்கு கூடவே வந்துடும் 14 வருஷமும் சொல்லிட்டு வரோன்ற ஒரு எண்ணம். அப்படி இல்லை குதிரைகள் என் கூட வர வேண்டாம், குதிரைகள் தர்மம் அது இல்லை, நான் படுற கஷ்டங்கள்னா அது பட வேண்டாம், அது சௌக்கியமும் அயோத்தி மாநகரத்தில் இருக்கணும் அந்த குதிரைகள், என் பின்னாடி வரக்கூடாது, நான் காலார நடந்து போகணும்ன்றதுதான் அம்மாவுடைய கட்டளை, அதனால நான் காலார நடந்து போறேன் இல்லையா, அம்மாவுடைய கட்டளைன்றது அப்பாவுடைய கட்டளை சேர்த்துதான் இல்லை, ஆனால் நான் காலார நடந்து போகிறேன் சரின்னு அவர் அப்படி போற சுமந்திர இதோட விடைபெற்றிருக்கிறார். இது நடுவுல இங்க கைகேயி கிட்ட எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்க, எப்பேற்பட்ட காரியம் நீ பண்ணிட்டேன்னு வசிஷ்டர் வந்து அறிவுரை சொல்ற, கேட்கலாவோ என்ன காரியம் பண்ணிட்ட நீ, கோசலை வந்து கைகேயி கிட்ட நியாயம் கேட்கிறார், தசரதன் வந்து கேட்கிறான், தசரதன் இது ஒரு ஞானி பண்ண காரியம் ரைட்டா அப்படின்னு தசரதன் பார்த்து கேட்கிறான், சுமந்திரரே வந்து சுமந்திரர் சொல்றாரு தப்பு இல்லையா, நீ இப்படி காரியம் பண்றியே தப்பு இல்லையா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வால்மீகி ரொம்ப அழகா வந்துக்கிறேன், அவ எதுக்குமே வந்து அவள் பிடி கொடுத்து பேசவே இல்லை, ஒரே எண்ணம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும், அந்த எண்ணத்தை தவிர அவர் மனசுல வேற எதுவுமே இல்லை. இவள் எவ்வளவோ சொல்றா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அப்படின்னால ஒரு சுமந்திர வந்து சொன்னாலும் கேட்கல. உடனே அப்ப வசித்தர் ஒரு கதை சொல்ற, இவ இப்படிப்பட்டவ தானே, இது ஒண்ணும் புதுசு இல்லையே, இவ அம்மாவே இப்படிப்பட்டவ தான், இவ அம்மாவே இப்படிப்பட்டவளா, எப்படி அது ஏன் இப்ப அம்மாவே இப்படிப்பட்டவன்னு சொல்றேன்னா, சாட்சாதாகவே கே.கே. ராஜா வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போறாரு. வாந்த வசித்தர் இந்த கதையை சொல்றாரு. அந்த கணத்துல கே.கே. ராஜா வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. கே.கே. ராஜாவுக்கு ஒரு சக்தி உண்டு. எப்பேற்பட்ட சக்தி அப்படின்னா, இந்த ஜந்துக்கள் எல்லாம் பேசுறத கேட்கறது ஒரு சக்தி உண்டு. ஜந்துக்கள் என்ன பேசினாலும் கேட்கும் கே.கே. ராஜா. ஆனால் அதை வெளியில சொல்லிட்டு அவருடைய தலை வெடிச்சு போயிடும். இது அவருக்கு வரம் மாதிரி தாபம் இல்லையா. உடனே வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் ஒரு நாள் அவர் சயனி சென்றிருக்கார். சயனி சென்றிருக்கப்போ ஆசிரியாரி கே.கே.யுடைய மனைவி, அவள் அங்க கை.கே.யுடைய அம்மா, அவ ஏதோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் கே.கே. ராஜா படுத்துட்டு இருக்க, ரெண்டு எறும்பு அங்க போறது, ரெண்டு எறும்பு போறது போக முடியல, இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு போக முடியல. நடுவுல ராஜா பிரம்மாண்டமா படுத்துட்டு இருக்கான். அப்போ ராஜா படுத்துட்டு இருக்கப்போ அந்த எறும்பு சொல்லுங்க, ஏன் இங்க போகவே முடியல, பிரம்மாண்டமா ராஜா படுத்துட்டு இருக்காரு, எப்படி போறதுன்னு தெரியல, சக்கரவர்த்தி படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. பின்னாடி எறும்பு வந்துருச்சு, எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கும். இந்த ராணி எறும்பு அங்க வந்துருச்சு, ஏன் இங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கீங்க, அந்த பக்கம் போக வேண்டாமா. அப்ப அந்த எறும்பு எல்லாம் சொல்லிட்டான், ராஜா படுத்துட்டு இருக்க, ராஜா படுத்துட்டு இருக்கப்போ அவர் தாண்டி எப்படி நம்ம போறது, வழி இல்ல, என்ன வழி இல்லன்னு சொல்றீங்களே, மொத்தமா சேர்த்து அலேக்கா அந்த ராஜாவை தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு நாம போக வேண்டியதானே அப்படின்னு அந்த ராணி எறும்பு சொல்லிட்டான். சொன்ன உடனே ராஜாவுக்கு சிரிப்பு வந்துருச்சான், எது இந்த எறும்புகள்லாம் சேர்ந்து என்ன தூக்கி உட்கார வச்சுட்டு போக போறது. உடனே கே.கே.ரா ராஜா சிரிச்சுக்கோணும். சிரிச்ச உடனே ராணி உள்ளே இருந்து வந்தாலும், எதுக்காக இப்ப நீங்க சிரிச்சீங்க, என்னமா ஏதோ தோணிச்சு நான் சிரிச்சேன், இல்ல நீங்க எனக்கு சொல்லணும் ஏதோ தோணிச்சு சிரிச்சேன்னு சொல்லக்கூடாது, என்ன விஷயம்ன்றது ஸ்பஷ்டமா எனக்கு சொல்லுறேன், இல்லம்மா சொல்றது அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் ஏதோ தோணித்து சிரிச்சமான், ஏதோ நடந்திருக்கு, நீங்க சிரிக்கிறாமா நடந்திருக்கு, ஆனால் தான் சிரிச்சிங்கோ, எனக்கு இதை சொல்லிய ஆகணும். இல்லம்மா சொல்ல முடியாதுமா, சொல்லக்கூடாதுமான், இல்ல என்ன தவிர இன்னும் உங்களுக்கு இன்னொருத்தி ஒருத்தி இருக்கா, அவள் ஏதோ சொல்லியிருக்கா விஷயம், அதனால அதை கேட்டீங்கோ, அதனால நீங்க நினைச்சு பார்த்தீங்கோ சிரிப்பு வந்துருச்சுன்னு சொன்ன. இல்ல சிரிக்க கூட சிரிச்சேன், ஆனால் அதை வெளியில சொல்லக்கூடாது, வெளியில சொன்னால் என் மண்டை வெடிச்சிரும், மண்டை வெடிச்சாலும் பரவாயில்லை, அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுட்டே ஆகணும். சரி, வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்காரு, காதா எடுத்து சரி மண்டை வெடிச்சிடும், மண்டை வெடிச்சிடும் நான் போயிடுவேன். சரி, இவள் என்ன பண்ணுவோம் மனைவி, அதனால என்ன பண்ணார் ராஜா, கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஈமக்கரையர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அவள் ராணி கிட்ட சொல்லிட்டு இவள் கட்டையில படுத்துட்டார். அந்த இடத்துல ஒரு கிணறு, பாழுங்கிணறு, பாழுங்கிணறுக்குள்ள ஒரு செடி ஒண்ணு இருக்கு. அந்த செடியில அந்த ஆடு, ஒரு பெண் ஆடு, ஆண் ஆடு ரெண்டு ஆடு இருக்கு. அந்த பெண் ஆட்டுக்கு அந்த செடி வேணும். அந்த செடி வரும்போது ஆண் ஆட்டை கூட்டு சொல்றது, எனக்கு அந்த செடி வேணும்னு சொல்றது. கணத்துக்குள்ள இருக்கு, ஏமா அது கணத்துக்குள்ள இருக்குமா, நான் எப்படிமா எடுக்க முடியும், விழுந்துருவானம்மா நான் உள்ள அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு அந்த செடி வேணும்னு பெண் ஆடு வந்து ஆண் ஆடு பார்த்து கேட்கறது. இவர் படுத்துட்டு இருக்காரு, படுத்துட்டே அதை கவனிச்சுட்டு இருக்காரு. அப்படி ஒழிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ஆணாடு வந்து சொல்லி எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை. பெண்ணா இல்ல நீங்க போனாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த செடியை பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணாடு ஆணாட்டை. அதுக்கு அந்த ஆணாடு சொல்லிட்டான், நான் என்ன கே.கே. நான் இப்படி கேட்கறதுக்கு அவசியமே இல்லை, நான் அந்த காரியத்தை பண்ணவே மாட்டேன்னு அந்த ஆணாடு திரும்பிவிட்டான். உடனே இந்த கே.கே. எனக்கு புத்தி வந்தான், ஒரு ஆட்டுக்கே அந்த எண்ணம் இருக்கிறப்போ நான் ஏன் இந்த மாதிரி வந்து படுக்கையில படுத்துருக்கணும், அதாவது சவு படுக்கையில உட்காந்து படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா போடின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில வந்துட்டாங்க. அழகா சொல்றா பிரிவா இந்த வியாக்கியானத்துல இந்த கதைய தமிழ்ல நன்னா பாருங்க. எல்லாரும் சொல்றால நான் என்ன கேனையனான்றால, அது என்ன நான் சொன்ன கேனையனா வார்த்தையே கிடையாது, கேனையன்றதுக்கு பொருள் இருக்கா எங்கேயாவது, நான் என்ன கே.கே.யனா அப்படின்றதுதான் நான் என்ன கேனையனான்னு வந்துருச்சு இல்லையா. கேனையன் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தமே கிடையாது. ரொம்ப அழகா வியாக்கியான எடுத்துட்டு வந்து இந்த கதையை சொல்லியிருக்கான், நான் என்ன கே.கே.யனான்ற. அப்படி கைகை பண்றது ஒன்றும் புதுசே கிடையாது, எங்கேயோ அவ அம்மா பண்ணியிருக்கா இதெல்லாம், அவளுக்கு பிறந்தவ எப்படி இருக்கோ, தாயை போல பிள்ளைன்னு இருக்கு இல்லையா, அதனால அவளுக்கு பிறந்தவ எப்படி இருக்கும்னு சொன்னான். என்ன சொல்லியும் கேட்கவே இல்லை, எப்படி வேணா நடக்கட்டும், ஒரே விஷயம் தான். சரி, பரதனுக்கு சொல்லி அனுப்பியாச்சு, தசரதர் காலகதியை அடையறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அவர் அதாவது பல்சி இறங்கி போயிட்டே இருக்கு. அவர் மூச்சு நிக்க போறதுன்ற தெரிஞ்சு போச்சு. கோசலையை பார்த்து சொல்றார், கோசலை கிட்ட என்னுடைய உன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் நீங்க விடாது என்னன்ற. உடனே கைகேயி ரெண்டு பேரும் தூக்குறா, ஒரு பக்கம் கைகேயி தூக்குறா, ஒரு பக்கம் கோசலை தூக்குறா. தூக்குற வால்மீகி சொல்ற, அந்த கைகையை தூக்கின உடனே கைய உதறிட்டு, நீ என்ன தூக்குற பத்தியா, உனக்கு தூக்குற என்ன தொடரத்துக்கு யோக்கியதை இருக்கா, மாம்ஸ் பறிச்ச என்ன தொடரத்துக்கு கூட உனக்கு யோக்கியதை கிடையாது. நான் போயிட்டேன்னா கூட நீ எனக்கு ஈமை கடன்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதை நீ என்ன செஞ்சாலும் அதை நான் என்னுடைய ஆத்மா அதை ஏத்துக்காது. நீ எனக்கு செய்யக்கூடாது. உன் மகன் பரதன் எனக்கு, பரதன் எனக்கு பிண்ட வச்சானா கூட அது என்ன வந்து சேராது, கண்டிப்பாக சேரவே சேராது. நீ நிர்மூலமாகத்தான் போயிடுவே அப்படின்னு மந்திரிமார்களோடு சேர்ந்து தூக்கிண்டு தசரதன் கோசலையுடைய அரண்மனைக்கு போயிடும். கோசலையுடைய அரண்மனையில போயிட்டு கோசலையை பார்த்து வாய் அதாவது வாக்கு நின்று போச்சு. பிரிவாள் போகும் தருவாயில முதல்ல எது நிக்கும்னா வாக்கு நின்று போயிடும் இல்லையா. காலகதியை அடைய அடைய ஒரு ஒரு இந்திரியமா தன்னுடைய வியாபாரங்களை இழந்துடும். முதல்ல நிக்கிறது எதுன்னா வாக்கு நின்றுடும், வாக்கு வியாபாரம் நின்று போயிடும். அப்புறம் ஸ்மரண ஸ்மிருதி ஞாபக சக்தி இழந்துருவா, இத மாதிரி பார்வை குறையும், கிராண சக்தி இழந்துருவா. இப்படி ஒன்னு ஒன்னா குறைஞ்சிட்டே போகும். அதுல முதல்ல வாக்கு நின்று போச்சு. கோசலையை பார்த்து பார்த்து இவர் அழறாத தவறு என்ன சொல்றதுன்னே தெரியவே இல்லை. தசரதன் காலகதியை அடைஞ்சு விட்டார். காலகதியை அடைஞ்ச உடனே இவர் வசிஷ்டாதிகள் மந்திரிமார்களோடு சேர்ந்து அவரை எண்ணெய், அதாவது எண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சுட்டான். ஏன்னா கேகே நாட்டிலிருந்து இவர் வரணும், பரதனும் சத்ருக்கனும் வரணும், வந்த பிறகுதான் ஈமை கடன்கள்லாம் நடக்கணும். அதனால கொண்டு போய் எண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சுட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைதராபாத் பாகிஸ்தான்ல இருந்து வரணும், அதுதான் கேகே தேசம். அயோத்தியான்றது நம்மளுக்கு தெரியும், இங்க இருக்கிறது. அங்கிருந்து வரணும்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோ, அதனால வர வரைக்கும் இருக்கணும்ன்றபடினால அங்க வச்சிருக்கா எண்ணெய் கொப்பரையில வச்சுட்டான், தைலத்துல வச்சிருக்கா. பரதன் வந்துட்டான், பரதனும் சத்ருக்கனும் வர ஊரை பார்க்கிறான். ஊர் ஊராவே இல்லை, எப்படி பார்த்தாலும் இந்த ஊர் ஊராவே இல்லை அப்படின்ட்டான். சத்ருக்கன் சொல்றான், அண்ணா இப்படி இருக்காதே ஊர், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டார். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, 12 வருஷம் கழிஞ்சு பரதன் வரான். கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண திருக்கோலத்தோட மாமாவுடைய ஆத்துக்கு போனான். திரும்பி முதல் முதல் வரான் பரதன். முதல் முதல் வரும்பொழுது அவனுக்கு வரான், அவனுடைய அவனை வரவேற்கிறதுக்காக. அவன் என்ன நினைச்சிட்டு வந்தான், எப்பேற்பட்ட மங்கள வாத்தியங்களோட ஆடலும் பாடலும் இல்லையா, எப்படி வரவேற்பா என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தால் ஒண்ணுமே இல்லாமல் சூன்ய தேசமா இருக்கு இந்த தேசம். யாருமே வெளியில இல்லை, நிர்மூலமா இருக்கு தேசம் பார்த்தால் இல்லையா. யாருமே வெளியில இல்லை, எப்படி இருக்கும், ஒரு விளக்கு கூட எரியல. எங்க பார்த்தாலும் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும், ஆனால் விளக்கு கூட எரியல. நித்தியம் தோரணம் கட்டிருக்குமா, ஆனால் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டான். எதுவுமே இல்லாமல் விளக்கு கூட இல்லாமல் பெரும், அதுவும் பெருமாள் இருந்தால் எந்த சுபிக்ஷம் இருக்குமோ அந்த சுபிக்ஷம் இல்லாமல் தேசமே துர்பிக்ஷம் வந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பரதன் வரா. பரதன் வந்தவன் பார்த்துட்டே வர, பார்த்துட்டே வரப்போ அயோத்திக்கு வந்துட்டான். அயோத்திக்கு பரதன் வந்துட்டான்ற செய்தி தெரிஞ்ச உடனேவே எல்லாரும் பரதனை வரவேற்கிறதுக்காக வாசல்ல வர. வாசல்ல வந்த உடனேவே பரதன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், ஏன் லோகம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. லோகம் இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்றதுக்கு அங்க யாருக்குமே தைரியம் வரல. கைகையில் நின்று இருக்காங்க வந்து பரதனை வரவேற்கிறதுக்கு நிக்கிறார். அம்மா நீ சொல்லு, லோகம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் நான் இப்படிப்பட்ட அயோத்திய பார்க்கறதுக்கா நான் இங்க வந்திருக்கேன். நான் எப்பேற்பட்ட அயோத்தி இருக்கும் நான் நினைச்சிட்டு வந்தேன், ஆனால் அயோத்திய இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு அயோத்திய பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. எந்த விஷயமும் இல்லை, ஜனங்கள்லாம் இப்ப கஷ்டத்துல இருக்கா. கைகேயி சொல்றாங்க, ஜனங்கள்லாம் இப்ப கஷ்டத்துல இருக்கா, ஜனங்கள்லாம் ஏன் கஷ்டத்துல இருக்கா. அப்பா காலகதி அடைஞ்சுட்டார், அப்பா காலகதி அடைஞ்சுட்டாரா அப்படின்னு கேட்ட அடுத்த க்ஷண மாத்திரத்திலே வால்மீகி சொல்றார், பூமியில விழுந்து பரண்டு பரண்டு அடறாளாம் பரதனும் சத்ருக்கனும். காலகதியை அடையிற அளவுக்கு இப்ப என்ன துர்பிக்ஷம் வந்துடுது, என்ன கஷ்டம் வந்தது காலகதியை அடைஞ்சார். வயசாயிதான் காலகதியை அடைஞ்சார் அப்படின்னால் என்ன, நீங்க ஏதோ ஒரு ரோகத்துலதான் காலகதி அடைஞ்சாலும் என்ன, நீங்க முன்கூட்டியே அழைச்சிருக்கணுமா இல்லையா. நீங்க முன்கூட்டியே அழைச்சிருந்தால் வந்து நான் முகத்தையாவது பார்த்துருக்கா இல்லையா. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு என்ன அழைச்சிட்டு வந்து காலகதியை அடைஞ்சுட்டார்னு சொல்றீங்களே, இது எப்படி நடந்தது, எப்ப நடந்தது, ஏன் நடந்தது? பரதன் கைகையை பார்த்து கேட்கிறான். கைகையை பார்த்து கேட்ட உடனே கைகையை சொல்றான், திடீர்னு நடந்துருத்து காலகதி அடையிறதுன்றது. அப்பா போகும்பொழுது தர்மாசமா, போகும்பொழுது ராமன் ராமன் ராமன்னே சொல்லிட்டே போயிட்டார். ராமன் ராமன் ராமன் சொல்லிட்டே ஏன் போனார் அப்படின்னு, ராமன் ராமன் சொல்லிட்டு ஏன் போனார் அப்படின்னாரு கேக்குறான். எங்க இந்த மகாபிரபுன்னு கேக்குறான் பரதன். அந்த மகாபிரபு எங்க போனார், ஏன் அப்பா ராமன் ராமன் ராமன் சொல்லிட்டு போனார்? இல்ல, அந்த மகாபிரபு ராமன் வெளியில போயிட்டான். எங்க வெளியில போனான்? என்னாலதான் வெளியில போயிட்டான். முன்னால வெளியில போயிட்டானா? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னால நான் ரெண்டு வரம் கேட்டேன், அந்த ரெண்டு வரத்தினால ஒரு வரத்தினால பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணணும்னு, இன்னொரு வரத்தினால ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்டேன். காட்டுக்கு போகணும்னு யாரு கேட்டது? நான் தான் கேட்டேன், நான் தான் கேட்டேன்னு வால்மீகி சொல்ற. நான் தான் கேட்டேன்னு சொன்ன அடுத்த கணத்திலேயே இனி உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடுறானா கோசலியை பாக்குறது இல்லையா? அதுக்கப்புறமே அந்த கணம் மாத்திரத்துலயே நீ எனக்கு அம்மா இல்லைன்னு உன் முகத்துல முழிச்சாலும் கூட பாப்போம்னு சொல்லிட்டு நேர கோசலையில இருந்து ஓடி போயிட்டான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு தர்மாத்மா பரதன் சொல்றாரு வால்மீகி. நேர கோசல இடத்துல போறாராம். கோசல இடத்துல போனோடனே அங்க போய் பார்க்கிற கோசலையை பார்த்தோடனே கோசலை பரதன் வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்ச உடனேவே கோசலை அங்கேருந்து வராது. கோசலை அங்கேருந்து வந்த உடனேவே வரவேற்கிறதுக்கு வந்துட்டான். வரவேற்கிறதுக்கு வந்தோடனே சுமித்திரை கைத்தாங்கலா கோசலையை பிடிச்சு அழைச்சிட்டு வரான். பரதன் விழுந்து சேவிக்கிறான். பரதன் விழுந்து சேவிச்ச உடனேவே தர்மம் விமர்சமானாம், தர்மத்தை எடுத்து சொல்றான் கோசலை. அழுதுட்டு என்ன தர்மத்தை எடுத்து சொல்றாரு? உங்க அம்மா கஷ்டப்பட்டு உனக்குன்னு ராஜ்யத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கார், ஆகையினால அந்த ராஜ்யத்தை நீ ஏத்துக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான்றது உனக்கு தெரியாது. உன் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா உங்க அம்மாவுக்கு? உள்ளுக்குள்ள வேற ஏதோ எண்ணம்னு சொல்றாரு வால்மீகி. உள்ளுக்குள்ள வேற ஏதோ எண்ணம், அந்த எண்ணத்தை மறைச்சிண்டு கோசலை பரதன் கிட்ட பேசுறாரு. ஏன்னா பரதன் தான் வளர்த்த குழந்தை, கைகேயி ராமன் வளர்த்துக்கா, பரதன கோசலை வளர்த்துருக்கா. அதனால உங்க அம்மா இந்த இடத்து இந்த கஷணம் எப்படி ஆகி போச்சு? உங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த சொத்து இது ராஜ்யம், அதை எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கு. காலகதி அடைஞ்சிட்டார் அப்பா. அதனால ராஜா இல்லாமல் ராஜ்யம் இருக்கக்கூடாது. ராஜா இல்லாமல் ஒரு நாள் ராஜ்யம் இருந்தாலும் கூட கஷ்டம்தான். அதனால நீ ஏத்துன்றுன்னு சொல்லி கோசலை சொன்னார். கோசலை சொன்ன அடுத்த கஷணமே பிரத்யக்ஷம் தேவி தெய்வதம். தேவி பிரத்யக்ஷமா சொன்ன அடுத்த நிமிஷம் பரதனுக்கு வேற அம்மா என்ன தப்பா நினைச்சுட்டாள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓ, ஒருவேளை என்னாலதான் நான் தான் கைகையை நாட்டில இருந்து தூண்டி விட்டு கைகையை இப்படி கேட்க சொல்லணும் அப்படின்னு தோணி போச்சு அவனுக்கு. நான் தான் இப்படி கேட்க சொல்லணும்னு கோசலை நினைச்சுட்டாலும், அம்மா நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, கண்டிப்பாக இப்படி நான் நடக்கவே நடக்காது, நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னா எந்த மாதிரி, நான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லை, எனக்கு இந்த எண்ணம் எப்போ வந்ததுன்னு நீ நினைச்சியோ, அப்போ ஒருவேளை எனக்கு இந்த எண்ணம் வந்ததுன்னு நீ நினைச்சா, ஒருவேளை இந்த எண்ணம் எனக்கு வந்திருந்தால் நான் பஞ்ச மகா பாதகம் பண்ண லோகத்துக்கு நான் போயிடுவேன், அப்படிப்பட்ட நரகத்துக்கு போயிடுவேன். எப்பேற்பட்ட நரகம், வாழும்போதே அப்பாவையும் அம்மாவையும் எவன் ஒருத்தன் ஹரணம் கொலை பண்ணிட்டானோ அவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். தர்மத்தையெல்லாம் விட்டுட்டு பிரஷ்டனாகவே போனவன் எவன் ஒருவன் நரகத்துக்கு எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். அதுவும் எப்படி இருந்தாலும் பால்யாத்து பிரவிருத்தி, சின்ன வயசுல இருந்தே அதர்மத்தையே பண்ணவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். பரஸ்திரீ கமனம், பரஸ்திரீ எவன் ஒருவன் தப்பவா பார்த்துண்டு அவனை அவளை தப்பா நினைச்சிட்டு அவர்கிட்ட தப்பா நடத்துனவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டே போறான் வால்மீகி சொல்ற. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அம்மா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு நீ நினைச்சேன்னா, என்னாலதான் எங்க ராமன் காட்டுக்கு போனா அப்படின்னு நீ நினைச்சேன்னா அடுத்த க்ஷணம் என்னுடைய உயிர் போயிடும். நான் இந்த சொன்ன நரகத்தை எல்லாத்துக்கும் நான் போவேன். எப்பேற்பட்ட என்ன போல பாபி லோகத்துல யாருமே கிடையாது. இப்பேற்பட்ட பாப்பி யாரோ இந்த நரகத்துக்கு போறவா யாரோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். ஜீவிதத்திலேயே முதல் முதல் பாபம் பண்ணவன் ஒரு தர்மாளோ, இந்த அளவுக்கு லோகத்துல வேற யாராலையுமே பாபம் பண்ண முடியாது. ஏழு ஜென்மத்திலயும் அம்மாவை கொலை பண்ணதுதான் அதிகமான பாபம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கான் இல்லையா? அப்படி ஏழு ஜென்மத்திலயும் இந்த மாதிரி ஒரு பாபம் பண்ணவன் காட்டிலும் ஒருத்தன் அதிகமா இருக்கான்னா அது நான் தான் இருப்பேன். ஒருவேளை நான் ராவண காட்டுக்கு அனுப்பியிருந்தா, நான் அனுப்பிச்சிருந்தா அப்படின்னு ஓரா அழுது அம்மா கிட்ட காலில் விழுந்து சொல்லிட்டு கோசலையிட்ட அப்படியே மூர்ச்சி ஆகி விழுந்துறான். கோசலை உடனே அவனை மடியில எடுத்து வச்சுட்டு, அதுவும் சீதளம் ஜலம் சொல்றாரு வால்மீகி, ஈர ஜலத்தினால எடுத்து முதுக தடவி கொடுத்து அவள் ராத்திரியெல்லாம், அப்பா உன் பேர்ல தப்பு இல்லப்பா, நான் புரிஞ்சுட்டேன், உன் பேர்ல தப்பு கிடையாது, என்னைக்குமே நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், நான் உன்னை தப்பா நினைச்சதும் கிடையாது. அப்பவும் என்ன சொல்றா, கைகேயி நல்லவள் தான், கைகேயிக்கு இந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னா அவருடைய சேர்க்கையினால்தான் வந்திருக்கோ தவிர கைகேயும் நல்லவள் தான் அப்படின்னு கோத்தலை சொல்றான். ராத்திரி பூராகவும் பரதனை தேத்தான், ராத்திரி பூராகவும் பரதனை தேத்தவனே பரதன் தேம்பி தேம்பி ராத்திரி பூர்த்தியா அழுதுட்டு இருக்கான். கோசலையுடைய மடியில படுத்துட்டே மறுநாள் காத்தால எழுந்துக்கிறான், ஒரு ராஜ்ய சபையை கூட்டுறான், ராஜ்ய சபையை கூட்டி பரதன், ஏன்னா காத்தால எழுந்துக்கும் பொழுது ராஜாவை எப்படி எழுப்புவான்னா தங்க முரசு கொட்டிதான், தங்கத்தினால குச்சியை வச்சுட்டு ஒரு முரசு கொட்டிதான் ராஜாவை எழுப்புவாளாம். ஏன்னா சக்கரவர்த்தி ஊர்ல இருந்தாலும் அந்த முரசை கொட்டணும், அந்த முரசை ஓங்கி அடிக்கிறாளாம் ஜனங்கள்லாம், ஜனங்கள்லாம் ஓங்கி அடிச்சவனே இவன் வேகமாக ஓடி போய் நிறுத்துங்க அந்த முரசைன்னு சொல்றான். யார் இங்க ராஜா இருக்கா, எதுக்காக இங்க முரசை கொட்டேன், அவளை ஒருத்தர் சொல்றானா, ராஜா நீர் தான் இருக்கிறேன், நான் எப்படி ராஜாவை ஆகுவேன், ராஜா எங்கேயோ காட்டுல இருக்கார், அவரை அழைச்சிட்டு வரதுதான் நம்மளுடைய வேலை. அப்படி இருக்கிறப்போ யார் ராஜா இங்க, ராஜா இல்லாத ராஜ்யம் தான் இங்க இருக்கு, அதனால அந்த முரசை ராஜா வர வரைக்கும் கொட்டக்கூடாது, மகாபிரபு என்னைக்கு வராரோ அன்னைக்குதான் அந்த முரசை கொட்டணும், அது வரைக்கும் அந்த முரசை கொட்டுற இடத்த கூட்டி வைக்கணும். சரி, ஒரு அரசவையை கூட்டி தைல குப்பரையில் இருக்கக்கூடிய வசிஷ்டாதிகள் சொல்ற கைக்கரியத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா, ரொம்ப நாள் தைலத்துல இருக்கக்கூடாது, அப்பா சக்கரவர்த்தி அந்த மாதிரி வச்சிருக்க கூடாது, அது ரொம்ப குல நாசம் ஏற்படும், அதனால அதை பண்ணணும். சரி, பெரியவாளுடைய வார்த்தையை காப்பாற்றணும்ன்றபடினால மனதே இல்லாமல் அப்பாவுக்கு ஈமக்கடனை முடிச்சுடுறான். ஏன்னா அண்ணன் பண்ண வேண்டியிருக்க தான் பண்றமேன்ற எண்ணத்தினால முடிச்சு பண்ணி முடிச்சுடுறான். பண்ணி முடிச்ச அடுத்த கணம் சபையை கூட்டுறான், சபையை கூட்டி ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்தது, இந்த நிகழ்ச்சிக்கு யார் காரணம், என்ன பண்ணலாம்னு பேசுறான். நான் வந்து சொல்றேன், ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், இது கைகேயியுடைய குத்தம் தான், கூனியினுடைய குத்தம் தான். ஒருத்த எழுந்துக்கிறான், கூனி சொன்னா கைகேயிக்கு எங்க புத்தி போச்சுன்னா, இன்னொருத்தான் கைகேயி மேல தான் தப்பு நான், அர்த்தம் எழுந்துக்கிறான், கைகேயி சொன்னா தசரதனுக்கு எங்க போச்சு புத்தினா, இன்னொருத்தான் தசரதனுக்கு தான் தசரதன் மேலதான் தப்பு நான், உடனே அர்த்தம் எழுந்துக்கிறான், தசரதன் சொன்னா கோசலைக்கு எங்க போச்சு புத்தினா, கோசலைதான் ரெண்டு நாட்டோட வந்தவங்க அவர் சொல்லிருக்கிறாங்க, இன்னொருத்த சொன்னா கோசலை மேல தான் தப்புன்னு சொன்னேன், கோசலை மேல தான் தப்புன்னு சொன்னவனே கோசலை மேல தப்புன்னு சொல்றியே ராமன் மேலதான் தப்பு அப்படின்னா, ராமன் மேல தப்புன்னு சொன்னவன அடுத்த கட்சம் ராமன் சொல்லிருக்கலாமோ இல்லையோ, சண்டை போட்டு ஹட்டம் பண்ணி ஒரு அடம் பிடிச்சி நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு தான் உரிமை இருக்கு, அதனால நான் தான் ராஜ்யத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜ்ய பட்டாபிஷேகம் ராமன் பண்ணிட்டு இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு ராமன் மேலதான் தப்புன்னு ஒருத்தன் சொன்னான். உடனே பரதன் கோபம் வந்துட்டான், சக்கரவர்த்தி பேர்ல எப்படி தப்பு சொல்லுவீங்களோ, தப்பு எல்லாமே என் பேர்ல தான், என் ஒருத்தன் பேர்ல தான் தப்பு, அப்பேற்பட்ட மகா கிராதகி கைகேயிக்கு மகனா பிறந்தம் பாரு நானு, அதனால என் பேர்ல மட்டும்தான் தப்பு வருகிறான். இதுதான் பாகவதோத்தம லட்சணம் இல்லையா, நானே தான் ஆயிடுகிறேன் இல்லையா. இது இந்த வார்த்தைக்கு அதனால்தான் திருப்பாவையில வசத்தியான வார்த்தை, திருப்பாவையில் திருப்பாவை, சுந்தரகாண்டத்தில் சுந்தரகாண்டம் ஒரு 59வது சர்க்கம் வரும், அதே மாதிரி திருப்பாவையில் திருப்பாவை எதுனா எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோன்ற அந்த பாசனம் தான். ஏன்னா உள்ள இருக்க சொல்லுவோம், நானே தான் ஆயிடுக, சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பேர்ல அடுத்தவா பேர்ல தப்பு சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேர்ல தப்பு போட்டுக்கணும், நம்ம பக்கம் தப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் பெரிய அழகா சொல்லலையா, அந்த பக்கம் கை நீட்டுறதுக்கு முன்னாடி மூணு விரல் நம்மளை நோக்கி இருக்குன்றது பார்க்கணும்னு, அது மாதிரி நானே தான் ஆயிடுகிறேன். பரதன் சொல்றான், அந்த கிராதகிக்கு நான் மட்டும் மகனாக பிறக்காமல் இருந்திருந்தால் அவன் ரெண்டு வரம் கேட்பலாம், முதல் வரத்தினால பட்டாபிஷேகம் என் பையனுக்கு ஆகணும் சொல்லுவலாம், அதனால நான் பிறந்த மண்ணில் பிறந்ததே தப்புன்னு சொல்றான். அப்பேற்பட்ட உத்தமமான பரதன் பாகவதன், ஆனால்தான் முதல் பாகவதன் சொன்னான், அதனால்தான் தேசிகன் பரதாய பரம் பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய பக்தி பாஜாமன், பிரதம உதாகரணன் பக்தி அப்படின்னா முதல் உதாகரணம் யாருன்னா பரதன் தான், வேற எங்கேயும் போகவே முடியாது. அப்பேற்பட்ட மகாபாரதத்துக்கு ஒரு கர்ணன், இங்க ராமாயணத்துக்கு ஒரு பரதன், பரதனை காட்டிலும் வசதி வேற யாருமே இல்லை. இது அழகா ஒரு கதை சொல்லுவான், லக்ஷ்மணனுக்கு ரொம்ப பொறாமையா பரதனை பார்த்து, ஏன் அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டாரு ராமாயணத்துல ராம கைங்கரியம் எவ்வளவோ பண்றாரு லக்ஷ்மணன், எவ்வளவு கைங்கரியம் பண்ணாலும் அவருக்கு திருப்தியே இல்லையா. லோகத்துல எல்லாரும் பரதனையே ஒசத்தியா கொண்டாடிட்டு இருக்காங்க, என்ன யாருமே ஒசத்தியா கொண்டாட மாட்டேன்றாலும் லக்ஷ்மணனுடைய மனசுல ஒரு கலக்கம். ஏன் அப்படின்னா எல்லாரையும் எல்லாரும் பார்த்தால் பரதனை பரதாழ்வான் பரதாழ்வான் ஆழ்வார் கோஷ்டியில சேர்த்து சொல்றா, ஆனால் என்ன இளைய பெருமாள் இளைய பெருமாள் பெருமாள் கோஷ்டியில சேர்த்துட்டா, எனக்கு அதுல துணி கூட இஷ்டமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆழ்வார் கோஷ்டியில இருக்கணும் அப்படின்னா அந்த கலக்கத்தை நீக்கிக்கிறதுக்காகத்தான் கலியுகத்துல இளைய பெருமாள் இளைய ஆழ்வாரா பிறந்தார் அப்படின்னா. ராமானுஜராக அவதரித்து அந்த கலக்கத்தை லக்ஷ்மண சுவாமி நீக்கின்றார். இளையாழ்வாரா ராமானுஜரா பிறந்து இளையாழ்வார் அப்படின்ற பேரை சம்பாதிச்சினார். எது அந்த ஆழ்வார் ஆண்டவனையே ஆட்கொண்டபடியினால் ஆழ்வார் லக்ஷ்மணர் கைகரியம் பண்ண முடிய பண்ணதுனால ஆண்டவனை ஆட்கொள்ள முடியல. இவன் பக்தியோட இருந்தான் பாருங்க, என்னதான் கைகரியம் பண்ணாலும் இவன் கிட்ட இல்ல. அதனாலதான் திருக்கச்சி நம்பி விஷயத்த சொல்லும் பொழுது வரதராஜனுக்கு கைகரியம் பண்ணிட்டு இருக்காரு. பிரதி தினம் திருக்கச்சி நம்பி வரதராஜன காத்தாலேருந்து ஆரம்பிச்சு ஆழவற்ற கைங்கரியம் பண்ணிட்டு கால் அமைக்கின்றோம் கை அமைக்கின்றோம் தீர்த்த சாட்டிங்களா பால் சாட்டிங்களான்னு பார்த்துட்டு வரதராஜன் கூடவே இருக்கார் திருக்கச்சி நம்பி. எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு ராமானுஜர் கேட்டு சொல்றாரு போய் திருக்கச்சி நம்பி கிட்ட. அந்த வழியே போறவர்கிட்ட ராமானுஜர் ராத்திரி கிளம்பும் போது ஆத்து கிளம்பும் போது வரதராஜர் கிட்ட கேட்கிறாராம், மறந்துட்டேன் இந்த ராமானுஜர் அவருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொன்னார். அவருக்கு மோட்சம் இல்லாமையா, அவருக்கு தான் முதல் மோட்சம் அப்படின்னாரா வரதராஜர். ஏன் அவருக்கு தான் முதல் மோட்சம்னா என்ன அர்த்தம், அப்ப எனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னாரு. உனக்கே மோட்சம், நான் உனக்கு கைகரியம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கே மோட்சம் கிடையாது. காத்தாலும் ஆரம்பிச்சு காலாமுக்கிறேன் கையாமுக்கிறேன் விசிறி விடுறேன் இதெல்லாம் கைகரியம் பண்றேன். நீ பக்தியா இருந்தியா கடமையேன்னு செஞ்சுட்டு இருக்க, இது மொத்தம் பிரீத்தியா செய்யற பக்தி இல்ல, பிரீத்தி வேற பக்தி வேற இல்லையா, பிரீத்தியா செய்யற. நீ பிரீத்தியா செய்யறதுனால உனக்கு மோட்சத்தை கொடுத்துட முடியுமா, ராமானுஜன் பக்தியா இருக்கான் என் பேர்ல. அந்த மாதிரி பரதன் பக்தியோட செய்யறான், ஆனா தான் பிரதம உதாரணமாய் பக்தி பாக் பக்தி பாஜா இருக்கிற பக்தி உள்ளவர்களுக்கு மத்தியில அவன் தான் முதல் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த இந்தியா சொல்றான். அது மாதிரி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த பக்தி இல்லையா, அந்த அளவுக்கு அவனுக்கு பக்தின்றது அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குன்னா. அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறப்போ நேர ராமனை பார்க்கறதுக்கு போகணும்னு தயாராகிடுறான் பரதன். ஒரு முடிவு பண்றான், வாங்க எல்லாரும் போகலாம். ஏன்னா சரியா போனா பரதன் அவர் திருப்பி அமைச்சிட்டு வர தெரியும், இப்பவும் திருப்பி தான் அமைச்சுட்டாரு. ஆனாலும் அவன் நினைச்சுட்டான் தனியா போனா திருப்பி அமைச்சிடுவார்னு, ஊர் மொத்தத்தையும் சேர்த்துட்டு போறாரு. வாங்க எல்லாரும் போகலாம், வாங்க மொத்த பேரும் வாங்கும்னு ஊர் பூர்த்தியா. அந்த ஸ்திரீ எல்லாம் வரையன்னு சொன்னாலும் இல்லையோ, எல்லா ஸ்திரீ எல்லா புருஷர் இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறான். இவாள் மூணு பேர் தாயார்கள் மூணு பேர் வரல, ஏன்னா அவெல்லாம் அமங்கலிகளா போயிட்டபடினால ஆத்த தாண்டக்கூடாதுன்றது சாஸ்திரம், அந்த காலத்துல இருந்து இருக்கிற சாஸ்திரம். அப்படி மாளிகையில் அவ இருக்க இவ மொத்த பேரும் கலந்து போயிட்டான். அவா வால்மீகி சொல்ற நாங்களும் வரோம் இந்த சமயத்துல. அவ என்ன சொல்றாங்க, சீதைய பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா சீதைய பார்க்கணும்னு ஏன் சொல்றா அப்படின்னா, சாஸ்திரம் பெருமாளை சேவிக்கிறதுக்காகத்தான் அவள் இருக்காரு. அவள் கணவனை இழந்தவாளை பொக்கிஷமா பாதுகாக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பெருமாளை சேவிக்கிறதுக்காக அவள் கோவிலுக்கு வரணும், பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும் இல்லையா, அவளை பாதுகாத்து வச்சுக்கணும்னு அப்படின்னால பிராட்டியை சேவிக்கிறதுக்கு அவள் வரேன்னு சொல்றதா சொல்ற. பிராட்டியை சேவிக்கிறதுக்கு வரனாலும் ராமனை அழிச்சுட்டு வந்துருவாள் ஆய்வா. ஆனால்தான் சன்னியாசி மாதாவையும் பத்னியையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றான். மத்த எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் மாதாவையும் பத்னியையும் மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மனசு மாறி போயிடுமா, மாதாவையும் பத்னியையும் பார்த்தால் மட்டும். பிள்ளையை பார்க்கலாம், சகோதரியை பார்க்கலாம், யாரோட பார்த்து பேசலாம். இப்போ அவள்லாம் சிஷ்யா கோட்டியில பேசுறான். இப்போ ஒரு ஐசிங்கர் இருக்காரு, அவர் வந்து தன் பிள்ளைய பார்த்து பேசுறாரு அப்படின்னா அவன் சிஷ்யர் நேரடியா பேசக்கூடாத தவிர டே அவன் சாட்டானான்னு கேட்கறான். அது தப்பு இல்லை, ஆனால் அம்மாவை பார்க்கக்கூடாது, வேற ஒருத்தர் மூலமா அவளை சாட்டானான்னு கேளுன்னு சொல்லக்கூடாது. கண் திருஷ்டியில அம்மா படக்கூடாது, பட்டால் மூணு நாள் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லிருக்கு. நிர்ஜல உபவாசம் இருக்கணும், அம்மாவையும் மனைவியும் பார்த்துட்டால். அப்படிதான் தேவனாங்க ஐசிங்கர் இருந்ததான் சொல்லுவான். அந்த கும்பகோணம் பாலம் ஏறும்போது பிரிட்ஜி ஏறும்பொழுது இவர் பல்லக்கில் போயிட்டு இருக்காராம். ஓ தேவனார் உலக ஹரிசிங்கருடைய அம்மா அவள் மறைஞ்சி இருந்து பார்த்துட்டாராம். இது எங்கிருந்தோ ஹரிசிங்கர் அங்க பார்த்துட்டு இருக்க, பார்த்த உடனே வந்த உடனே இவர் கேட்கிறாராம். பார்த்துட்டு அந்த அப்பாவுடைய பேரை சொல்லி அவருடைய தேவிகள் அங்க இருந்தாரே சீகாரே சுவாமியை கூட்டி கேட்கிறார். அவருடைய அசிஸ்டன்ட் கூட அங்க ஒரு தேவிகள் இருந்தாரே எப்படி இருந்தாங்க, நீர்தான் வசனம் ராத்திரியெல்லாம் ஒரே அழுக பார்க்கணும்னு சொன்னான் உண்மை. அதனாலதான் கம்பத்து பின்னாடி பாலத்தினுடைய கம்பத்து பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்க சொன்னேன். அன்னிலிருந்து அந்த அந்த கணத்துல இருந்து மூணு நாள் அடுப்பு மூட்டவான சொல்லுட்டார். இந்த காலத்துல அப்படி இருப்பாளான்னு தெரியல. அந்த காலத்துல இருந்திருக்கார் மகான், ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மகான். அன்னியிலிருந்து எங்க வாத்தியாருக்கு வாத்தியாரா இருந்தவர். அன்னியிலிருந்து மூணு நாள் சாப்பிடவே இல்லையா, 3 நாட்கள் கழிச்சு மறுநாள் காலத்தால சாப்பிட்டாங்க. அப்படி ஏன் அப்படின்னா சாஸ்திரம் ஏன் இது ஒரு அந்நியாயம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. இது அம்மாவை போய் பார்க்காம இருக்க முடியுமா? சன்னியாசியா இருந்தா அம்மா இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னா? ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த யோகியதை இருந்தது, ஆதிசங்கரருக்கு மட்டும்தான். ஆதிசங்கரருக்கு என்ன, அம்மா மரம் வாங்கிட்டான், அம்மா அப்படி வரம் வாங்கிட்டு அப்படின்னா தேவனாரவனாக ஆதிசங்கருக்கும் இதே கதையும் நடந்திருக்கும். ஏன்னா அந்த மாதாவுக்கு பிள்ளை இல்லை. அப்படி இவருக்கு முன்னாடி அந்த மாதா போயிருந்தால் இவர் தான் போய் கைங்கரியம் பண்ணிருக்கணும் அந்த தேவனாரவன ஆயிசங்கர். ஆனால் கால கட்டி 4 வருஷத்துல இவரே போயிட்டார் இல்லையா. ஆனால் ஆதிசங்கருக்கு அப்படி இல்ல, காசியிலிருந்து கிளம்பி போய் அவர் என்ன கைங்கரியம் பண்ணிட்டு அடுத்த கஷணம் இங்க வர இல்லையா. அப்படி அம்மாவுக்கு அந்த ஏற்றம் கொடுத்திருக்கா. ஆனால் ஏன் பார்க்க கூடாது அப்படின்னா மனத்து மாறி போயிடும். இவருடைய மனம் அம்மாவை பார்த்துட்டு அம்மா கஷ்டப்படுறாள், நாம இந்த காசாயத்தை அவுத்து போட்டு வெள்ள வச்சு ஊத்துன்னு கூடவே போயிடலாமோ. மனைவியை பார்த்தாலும் இந்த எண்ணம் தோணி போயிடும், அவ எவ்வளவு கஷ்டப்படுறா பத்தியா, நம்ம போயிடலாமோ பின்னாடியே அப்படின்ற எண்ணம் தோணி போயிடும். சன்னியாச தர்மத்தை விட்டுடுவோம், அதனால வாண்டான். இப்படி பெருமாளுக்கும் இந்த எண்ணம் வந்துடுவோம், தர்மத்தை விட்டுடுவான், அதனால இவ வரவானான்னு சொல்லிட்டான். சரி இவெல்லாம் போறா, மொத்த பேரும் போன உடனே குகனை பார்க்கிறான். போற போற உடனே குகன் கிட்ட எல்லாரும் சொல்றான், பரதன் வரான் தேடி வந்து கொல்ல போறான் போல் இருக்கு, இங்க இருக்கு தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு, தேடி வந்து கொல்ல போறான் போல் இருக்கு பெருமாள் ஜனங்கள்லாம் சொல்றான். அப்ப குகன் நினைக்கிறான், பரதன் பெருமாள் அன்னைக்கே சொன்ன எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பாரோ பிழைப்பு, எம்பெருமான் பின் பிறந்தார் கண்டிப்பா தப்பு பண்ணவே மாட்டான்னு குகன் திருட நிச்சயத்தோட சொல்லி பரதனை வரவேற்கிறான். பரதனை வரவேற்ற உடனே தூரேந்து பார்க்கிறானா, நான் பரதனை பார்த்தது இல்ல என்னவோன்னு நினைச்சேன், ஆனால் ராமனை பார்க்கிற மாதிரியே இருக்கேன். ராமன் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்காரு. ராமனை போலவே இருக்கிறவன் எப்படி தப்பு பண்ணுவான்? தப்பே பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும், நீ இந்த எண்ணத்துக்காகத்தான் வரேன்னு எனக்கு தெரியும். எந்த எண்ணம்? நீ ராமனை அழிச்சுட்டு போறதுக்காக தான் வரேன்றது எனக்கு தெரியும். சரி ராமன் நீ அழிச்சுட்டு போறதுக்காக தான் வரேன்னு எனக்கு தெரியும்னு ஒண்ணு. குகனோட ராத்திரி சங்கமம் எல்லாரும் குகனோட தங்கி இருக்கு, அயோத்தி மொத்தம் குகனோட இருக்கு. இது நடுவுல இவாள் சுமந்திரதையும் வழி அனுப்பிச்சுட்டு இவாள் சித்திரக்கூட்டத்துக்கு போயிட்டான். சித்திரக்கூட்டம் ராமன் வால்மீகி அழகா வர்ணிக்கிறார். எங்க பார்த்தாலும் மலைகளும் பூக்களும் எங்க பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் கங்கை நதி பிரமாதமா ஓடுறது, பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கே. அதனால இவா அங்க போறாள். இவா அங்க போன உடனே சித்திரக்கூடத்துல இருக்கா, சித்திரக்கூடத்துல ஒரு குடில் அமைக்கிறதுக்கு சொல்ற. குடில் அமைக்கிறதுக்கு சொன்ன உடனே எப்பேற்பட்ட கைங்கரியம் பாருங்க லக்ஷ்மணனோட குடில். லக்ஷ்மணா ராமன் சொல்ற, லக்ஷ்மணா உனக்கு எங்க சௌகரியமோ அங்க வந்து குடில் அமைச்சுக்கோன்னு. அப்ப லக்ஷ்மணன் சொல்றாராம், எனக்கு எங்க சௌகரியமோ அங்க குடில் அமைச்சுக்கோன்னு நீ சொன்னாங்க, இங்க குடில் அமைன்னு சொல்லு, இங்க குடில கட்டுன்னு சொல்லு, அங்க நான் கட்டுறேன். என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு எங்க சௌகரியம்னு சொல்லிட்டேன்னா இந்த நதிக்கு பக்கத்திலேயே நான் குடில் அமைச்சிருவேன், பக்கத்திலேயே போய் பானையில நான் தண்ணி கொண்டு வந்துடுவேன். உனக்கு எங்க சௌகரியம் சொன்னாலும் 5 கிலோமீட்டர் ஆனாலும் நான் போய் எடுத்துட்டு வரணும், அதுதான் கைங்கரியம். கிங் கர்த்தவியம் கிங் கர்த்தவியம்னு கேட்டு பண்றதுதான் கைங்கரியம். என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்டு பண்ணணுமா கைங்கரியம்? நம்மளா போய் நீட்டு கூடாது இல்லையா, எடுத்துட்டே போய் சுவாமி உமக்காக நீ நான் மாதிரி பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது கைங்கரியம் இல்ல. சுவாமி நாளைக்கு உமக்காக என்ன எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு நாளைக்கு சுவாமி வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துட்டு வச்சுனால கிடைக்கவே இல்லைன்னா கூட எங்கேயோ போய் செவ்வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து சமர்ப்பிச்சால் அது கைங்கரியம். சுவாமி நேற்று மாதுளம் பழம் வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு மஞ்சள் பழம் வாங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது கைங்கரியம் கிடையாது. அதனால இளைய பெருமாள் என்ன சொல்ற, உனக்கு எங்க சௌகரியம் சொல்ற. சரி ஒரு இடத்த நிச்சயம் பண்ணிட்டு குடில் கட்டுறான், சுத்தி மலைகளும் பழங்களும் காய்களும் பூக்களும் விதவிதமா பூத்து இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுவும் எப்படின்னா பாவம் சீதை லக்ஷ்மணன் அங்கதான் நினைக்கிறார், தப்பு பண்ணிட்டோமோ என்ன தப்பு பண்ணிட்டோம்னா பிழிஞ்சிக்க தெரியலையா இவனுக்கு இல்லையா. மகாராணியாவே வாழ்ந்தவள், மரவுரிய எடுத்து தீர்த்தா மாட்டிட்டு மரவுரிய பிழிஞ்சிக்க தெரியலையாம், தலவாரிக்க தெரியலையாம் இல்லையா, தலவாரியிலே இருக்க தெரியலையாம், ஜடையெல்லாம் தரிச்சிக்க தெரியலையாம். குழந்தை ஒழிய 12 வருஷமா கல்யாணம் ஆகி இருந்தால் கூட சுத்தி சேட்டிமார்கள், தீர்த்தா மாட்டுறதுக்கு 4 பேர், பொட்டு வைக்கிறதுக்கு 4 பேர், பூ வைக்கிறதுக்கு 4 பேர் இல்லையா, உடுத்தி ஓடுறதுக்கு 4 பேர், அழகு பண்ணி மகாராணியை ரட்சிக்கிறதுக்கு 4 பேர், எப்ப பார்த்தாலும் சேட்டிமார்கள் இருந்துட்டே இருந்தாள். ஆனால் மரவுரிய பிரிஞ்சுக்க கூட தெரியலையே, தப்பு பண்ணிட்டோமோ ஊர்மிலையும் அழிச்சுட்டு வந்திருக்கிறாமோ அப்படின்ற எண்ணம் லக்ஷ்மணனுக்கு அப்பதான் ஏற்படுறது. உடனே பார்க்கிறார், ராமன் பார்க்கிறார், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா சீதையும் ராமனும். அது எப்படி சந்தோஷமா இருக்கா அப்படின்னா, அங்க ஏகப்பட்ட பூக்கள், நதியில ஸ்நானம் பண்றாளா, ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்றான், அது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இதெல்லாம் வால்மீகி. நதியில ஸ்நானம் பண்றாளா, இவருடைய கேசத்தை அவளுக்கு சரியா, அதான் என்ன சொல்றது, இப்ப சொல்ற மாதிரி சொல்லணும்னா அலசிக்க தெரியல இல்லையா, கண்டிஷனர் போட்டு அலசிக்க தெரியல அவளுக்கு இல்லையா. அப்படி அலசிக்கிறார், ராமன் அலசி விடுறாராம், ராமன் அலசி விட்டு அதுவும் ஜலக்கிரியிலதான் ரொம்ப அழகா சொல்றாரு. இவாள் நல்லா புரிஞ்சுக்கணும், இவாள் வானப்பிரஸ்தால் கிடையாது, இவாள் ஜபம் பண்றதுக்காக வரல இல்லையா, இவாள் காட்டுக்கு தான் வந்திருக்காள் தவிர, இவாள் எப்படி இந்த கையிலாம் குதிருஷ்டியா தோணும் புத்தி, இவாள் தபஸ் பண்றதுதானே வந்தாள், இவாள் எப்படி இந்த மாதிரி இருப்பான், தவம் மேற்கொண்டுன்னு சொன்னால தவிர, தபஸ் பண்ணணும்னு சொன்னால தவிர, நீ வானப்பிரஸ்தத்துக்கு போகணும் சொல்லல, இவா ரெண்டு பேரும் ஜலக்கிரீடை பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி இவாள் தம்பதியா தான் இருக்காங்க, இவாளை பாதுகாக்கிறதுக்கு லக்ஷ்மணன் இருக்கான், இவாள் கணவன் மனைவியாகத்தான் வாழறா இல்லையா. அப்படி இருக்க வந்து இவர் எல்லாம் பண்ணி சுத்தி பூக்கள்லாம் சுற்றுறாரு. அது அங்க ரொம்ப அழகா வர்ணிக்க, அதுவும் வால்மீகி சொல்லும் பொழுது பூவாலேயே கங்கணம் கட்டி விடுறாராம், பூவாலேயே கிரீடம் பண்ணி விடுறாராம், பூவாலேயே காதுகள் எல்லாம் குண்டலெல்லாம் மாட்டி விடுறாராம், விதவிதமாக உடம்பு பூர்த்தியாக எல்லா பூவையும் தொடுத்து எடுத்து மாட்டி விடுறாராம். அவள் பதிலுக்கு பூக்களாலேயே கட்டி போடுறாள், ரெண்டு பேரும் விளையாடுறாளாம், கட்டி மரத்துல கட்டி போட்டு வைக்கிறாளாம், அங்க ஒரு குரங்கு உருன்றதான், இதுதான் பின்னாடி சொல்ல போறான். முதல்ல நான் சொன்னேன், அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் பெரியாழ்வார் சாதிக்கிறார். அப்படி இந்த கதைய ஆஞ்சநேயர்கிட்ட சீதை சொல்ல போறான், இப்படி நடந்தது அங்குமோர் காத்ததுமோர் அடையாளம்னு சொல்ல போறான் சீதை பின்னாடி சுந்தரகாண்டத்துல வரப்போறது இந்த பாசனம். அப்படி ரெண்டு பேரும் பரஸ்பரம் விளையாடுறா ரெண்டு பேரும். இத லக்ஷ்மண சுவாமி பார்க்கல, ஏன்னா பார்க்க கூடாது இல்லையா, இவருடைய வேலை என்னது, பாதுகாத்துன்னு தள்ளி இருக்கணும் இல்லையா, அதனால வெளியில எங்கேயோ பாதுகாத்துன்னு நிக்கிறார். அவர் இவா குட்டிலுக்குள்ள இவா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்ப காலம் நியமேன இப்படி போயிட்டு இருக்கு. குகன் கிட்ட இருந்து பெருமாள், அதாவது பரதன் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வர தூரேந்து வரும்பொழுதே பெருமாள் பார்த்துடுறார் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போயிடுறது. சரி, ஏதோ ஆயிருக்குன்றது மட்டும் பெருமாளுக்கு தெரிஞ்சு விடுச்சு. பரதன் வர அந்த விஷயம் சரியில்லை, அவன் ராஜாவா வரணும் பட்டாபிஷிக்தனா தெரியல பார்க்கறதுக்கு. ஒண்ணு கூட அப்பா வரணும், வரல அப்பா, ஏன் அப்பா வரல இந்த கேள்வி அவர் மனசுல இருக்கு. ஒருவேளை சக்கரவர்த்திக்கு ஏதோ ஆயிடுச்சோ, ஏதாவது ஆயிடுக்கவேதான் பரதன் இப்படி வரான். சரி, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒண்ணு, அதை கேட்காமல் எதேதோ விசாரிச்சுட்டு இருக்காராம். நேரம் வந்த உடனே என்னடா அப்பா போயிட்டாரா கேட்க முடியும் இல்லையா, அதனால அந்த விஷயத்தை கேட்காமல், ஏன்னா சக்கரவர்த்தி எதேதோ விஷயத்தெல்லாம் பேசுறாராம் மகாபிரபு. அப்படி எதேதோ விஷயத்தெல்லாம் பேசும் பொழுது என்ன, ராஜ்யம் சௌக்கியமா இருக்கா, கேகேஎன் சௌக்கியமா இருந்தானா, ராஜ்யத்துக்கு வந்தியே எல்லாரும் சௌக்கியமா இருக்கானா, என்ன இந்த விஷயங்கள்லாம், உன்னுடைய ஆதாய இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, வரவு செலவு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு என்னென்ன விஷயங்களோ பேசுறாரு பெருமாள். என்னென்ன விஷயங்களோ பேசும்போது பரதன் ஒரு க்ஷணம், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டே நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றார். அதுவும் எப்படின்னா, தேசாம் தத்வசனம் ஸ்ருத்வாம், தேசாம் தத்வசனம் ஸ்ருத்வாம், மகாபிரபுடைய அந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு பரதன் சொல்றான், நான் எந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கேன், நீங்க எந்த விஷயத்த கேட்கறீங்க அவங்கிட்ட இல்லையா, சக்கரவர்த்தி எதுவுமே தெரியாம கூட பேச கத்துட்டேரோ இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சுட்டு சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சின்னு கேட்கும்போது, தகப்பனார் நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார், தகப்பனார் நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட ராமன், அப்பா போயிட்டாரேன்ற விஷயத்த மனசுக்குள்ள வச்சுட்டு திரும்பி சீதையை பார்த்து சொல்றாராம். ஏன் அப்படின்னா, சீதை வழி எங்கிலும், அதாவது சிருங்கி பேரபுரத்திலேருந்து கிளம்பி சித்திரகூட்டத்துக்கு வர வரைக்கும் ஏகப்பட்ட அஸ்வத்த விருட்சம், அஸ்வத்த விருட்சம்னா அரச மரம், அரச மரத்தை பார்த்த உடனே சுமங்கலிகள் என்ன பண்ணுவா, சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா இல்லையா, அரச மரத்தை பார்த்தாலே தேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்போம். அப்படி அவள் சீதை என்ன பண்றனா, ஒரு ஒரு மரமா பிரதட்சணம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி, எங்க மாமனார் நன்னா இருக்கணும், எங்க மாமனார் நன்னா இருக்கணும்னே தெரிவிக்கிறான். வேற எந்த வார்த்தையுமே வரலையா, வேற எந்த வார்த்தையும் வராதபடினால இவர் இதே மாமனார் நன்னா இருக்கணும் மாமனார் நன்னா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டுமே இருக்கு மனசுல வச்சுட்டு. ராமன் என்ன பண்ணாரா, சீதையை பார்த்து மாமனார் நன்னா இருக்கணும்னு சொன்னியே இல்லையா, மிருத்தகா சொசுரு, உன்னுடைய மாமனார் போயிட்டார், மாமனார் போயிட்டார்னு உடனே சீதா அப்படியே மூர்ச்சி ஆகி போயிட்டாராம். அடுத்து திரும்பி அதாவது பிதாஹீனோத்தி லக்ஷ்மணா, இவர் ஏன் அப்பா போயிட்டாருன்னு சொல்ல, ஏ லக்ஷ்மணா உங்க அப்பா போயிட்டார் இல்லையா, உங்க அப்பா போயிட்டாருன்னு உடனே இவர் ஏன் இந்த மாதிரி சொல்லல அப்படின்னா, எனக்கு அப்பாவா லக்ஷ்மணன் இருக்காங்க இல்லையா, எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணிட்டு என்னுடைய லாபா லாபத்துக்காகவும் என்னுடைய ஜயா ஜெயத்துக்காகவும் என்னுடைய க்ஷேம லாபத்துக்காகவும் லக்ஷ்மணன் இருந்துட்டு இருக்கான்ற விஷயத்த சொல்றதுக்காக இது பெரிய வாத்தாம்பலியோட வியாக்கியம். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அதாவது பிதாஹீனோஸ்தி லக்ஷ்மணா, உங்க அப்பா போயிட்டார், நீ அப்பா இல்லாதவனாக ஆயிட்ட அப்படின்னு, அப்பா இல்லாதவன் ஆயிட்ட உடனே எல்லாம் அவாளு அழற அழற அழற தேம்பி தேம்பி அழற. ஏன்னா ஒருத்தர் அழனும் இருக்கு சாஸ்திரம், போயிட்டாங்கன்னா அழ அழைய அழவே அழாம மௌனமா கொண்டு போய் ஈம கடன்கள்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. சில நான் எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்துருக்கேன், அதுவும் எப்படின்னா இதுக்கோசரமே வேன்ல வருவா சில பேர் இல்லையா, அமைதியா இருக்கும் அது வரைக்கும் அந்த அமைதியா இருக்கும், இதுக்கோசரமே வேன்ல சில பேர் இறங்கி வருவோம், ஒரு அஞ்சாறு பேர் இறங்கி வந்து இதுக்கோசரமே அழுதுட்டு அப்புறம் அவள் காரியத்தை பார்த்து போயிடுவா. ஏன் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லிருக்கு அழாமல் பிரம்ம, அதுவும் சாதாரணப்பட்டவாளே அழாமல் அனுப்பி வைக்க கூடாதுன்னு இருக்கிறப்போ மகாத்மா பிரம்மவித்து தசர சக்கரவர்த்தி அவரை போய் அழாம அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு, எல்லாரும் அழறா அழறா அழறா தேம்பி தேம்பி அழுதுட்டு பெருமாள் தன்னுடைய ஈம கடன்கள் எல்லாம் பண்ற அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் எல்லாம் தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ணிடுறேன், அதுவும் தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ணும்போது எப்படி பண்றாரா வால்மீகி சொல்றாரு அங்கேயே பரதன், அதுவும் சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா சஞ்சயனம் வந்து 13வது நாள் தான் பண்ணணுமா அந்த காலத்தெல்லாம், இப்ப 2வது நாள் பண்றாரு இல்லையோ அது மாதிரி 2வது நாள் பண்ணக்கூடாதான், சபண்டீகரணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அஸ்தி எடுத்து போய் கிடைக்கணும். அதுவும் பரதன் போய் பார்க்கிறானா அப்பாவை பார்த்ததே இல்லை, இந்த குழந்தைகள் எங்க பார்த்தது, இவெல்லாம் ராஜகுமார் அழைச்சார், யாரு போனா யாருடைய சஞ்சயனத்தை பார்த்தான் யாருடைய செபண்டீகரணத்தை பார்த்தான், அந்த விஷயத்தான் ராமன் சொல்லி பரதன் அழறான். அப்பா எலும்பா போய் நிக்கிறார், அந்த எலும்பெல்லாம் நான் எடுத்துன்னு போய் தரையை நதி கரையில கரைச்சிட்டு வந்தேன், இந்த கையாலதான் அப்பாவை கரைச்சேன்ற விஷயத்தெல்லாம் ராமன் சொல்லி சொல்லி அழறான். ராமன் சொல்லி சொல்லி அழுத உடனே நீ எதற்காக வந்திருக்கேன்ற விஷயத்த கேட்கிறார் ராமன். சரி எல்லாம் போகட்டும், நீயே இங்க வந்த, இப்ப அதை சொல்லு பதிச்சு, நீ எதற்காக வந்திருக்கேன்ற விஷயம் சொல்லணுமோ இல்லையோ, நீ எதற்காக வந்திருக்கியா, நான் உங்க ராஜ்யத்துக்கு கூட்டம் போறதுக்காக வந்திருக்கேன், ராஜ்யத்துக்கு கூட்டம் போறதுக்காக வந்திருக்கியா, எப்படி ராஜ்யத்துக்கு கூட்டம் போவேன், இல்ல கைகேயி அம்மாவுக்கும் அதான் இஷ்டம், யார் சொன்னாலும் நீங்க காட்டுக்கு வந்தீங்களோ கைகேயி அம்மாவுக்கும் அதான் இஷ்டம் இப்போ, ஏன் அப்படின்னா இவன் அந்த அளவுக்கு பேசிட்டு வந்துட்டாங்க, நான் உனக்கு மகனும் இல்லை நீ எனக்கு தாயும் இல்லை இல்லையா, நீ சத்தால் நான் வந்து அதாவது கடனும் ஈம கடனும் பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அம்மாவை பேசிட்டு வந்துட்டான் கம்பன். ரொம்ப அழகா ஒரு 10 பாட்டு இருக்கு இந்த இடத்துல, கைகை வெய்யிற பாட்டு, எந்த அளவுக்கு வெய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தாயை வச்சுட்டு வந்துட்டான் இல்லையா. அவள் கஷ்டப்பட்டு யாருக்காக இந்த மாதிரி வரங்களை கேட்டாலோ அப்பேற்பட்ட பரதனே தன்னை நிந்திக்கிறானேன்னு அவளே கஷ்டப்பட்டுக்கிறான், அப்படி அம்மாவே வந்து கஷ்டப்பட்டுக்கிறா, நீங்க வாங்குவோம்னு சொல்றேன் நான் வரமாட்டேன், ஏன்னா தர்மம் தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் சித்திரக்கூட பர்யந்தம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே வந்திருக்கணும் நான் இல்லையா, ஏதோ விதி என்ன இது வரைக்கும் வர வச்சிருக்கு, இதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு கடமை இருக்கு இல்லையா, நான் வந்து தபஸ் அதாவது தவம் மேற்கொள்வதற்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன், என்ன இப்படி மறுபடியோட இங்க வர சொல்லியிருக்கு, மறுபடியும் என்ன போய் ராஜ்ய பட்டாபிஷேகம் ஏத்துக்க சொல்றீங்க, அது பண்ண மாட்டேன். உடனே பரதன் கேட்கிறான், இது என்ன வேஷம், தவம் பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, நீங்க மரவுரி தரிச்சுட்டு இருக்கீங்க, அது என்ன கையில வில்லு இல்லையா, மரவுரி தரிக்கணும் தரிச்சுட்டு இருந்தால் கையில கமண்டு கமண்டல் பாத்திரம் தானே இருக்கணும் இல்லையா, கையில ஒரு தறி தானே இருக்கணும், நீங்க என்ன வில்லு வச்சுருக்கீங்க கையில, ஒரு 2 நிமிஷம் சரி என்ன சொன்னாலும் பெருமாளும் கேட்கல. பெருமாள் அங்க பகவத்கீதை மாதிரியே ராமகீதன்னு ஒரு உபதேசமே பண்றான் வால்மீகி சொல்ற, ராமகீதா தனியாகவே உபதேசம் பண்றார் ராமன். என்ன சொன்னாலும் பரதன் கேட்காத அப்படின்னால பரதன் என்ன சொல்றான், நீங்க ஒன்னு பண்ணுங்க, 14 வருஷம் நீங்க உங்களுடைய பாதுகையை கொடுங்க, உங்களுடைய பாதுகையை கொடுத்தாங்க, நான் அதை எடுத்துட்டு போய் ஒரு பாதுகை 14 வருஷம் பட்டாபிஷேகம் பண்ணட்டும், பாதுகை ராஜ்யத்தை ஆளட்டும், ராஜ்யத்தை ஆண்ட உடனே நான் வந்து 14 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கும் ஒரு விஷயம். 14 வருஷம் இந்த தேதி, இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த காலம், இந்த நேரத்தில் நீங்க வரலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். இது மட்டும் நிச்சயம், என் வார்த்தையில என்னைக்குமே நான் சத்தியத்தை கடைபிடிக்கிறவன் உமக்கு தெரியும், அதனால நான் கண்டிப்பா இதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. சரி, இது பாதுகாப்பட்ட அபிஷேகம்ன்றது இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு, ராமகீதை நிறையவே சொல்ற. அப்படி நேரம் இல்லாதாலும் நம்ம மேல போறோம், ராமாயணம் பூர்த்தி பண்ணி ஆகணும் நம்ம. அதனால பட்டாபி இத பாதுகையை வாங்கிக்கிற நிறைய கேள்வி இருக்கு. இங்க வியாக்கியான கர்த்தாக்களே கேட்கிறா, ராமன் பாதுகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறுங்காலோடு நடந்து போனாரா ஒரு விதம், இல்ல முதல்லயே பரதன் தங்க பாதுகைகளை ஏழை பண்ணிட்டு போய் எப்படியும் திரும்பி வரமாட்டார், ராமனுடைய திட நிச்சயம், அதனால பாதுகையை ஏழை பண்ணிட்டு போய் போட்டுக்க சொல்லி இப்ப நம்ம வாங்கிக்கிறோமே பாதுகை ஏழை பண்ணிக்கிறமே, அது மாதிரி பாதுகையை ஏழை பண்ணிட்டு வந்துட்டாரா, இதெல்லாம் நமக்கு இங்க கேள்வி இருக்கு. இது சுவாமி தேசிகன் பாதுகா சகசரத்துல ரொம்ப விஸ்தீர்ணமா சொல்ற, ரொம்ப அழகான விஷயம். ஒரு பாதுகை ஏன் பரதன முதல் பக்தி உடையவன் சொல்றனா, ஒரு பாதுகையே 14 வருஷம் ராஜ்யத்தை ஆளும் அப்படின்றத காண்பிச்சாலாம். பெருமாளுடைய பாதுகைக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா பெருமாளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் இல்லையா? ஒரு பெருமாள் அவருடைய பாதுகை சாதாரண ஒரு பாதுகை தான், நன்னா பாத்துக்கோங்கோ. இது பாதுகா சகசரத்து கதையே நிறைய சொல்றான். ஒரு அழகான இன்னொரு ஒரு சுவாமி, ரெண்டு பேருக்கும் தேசிகனுக்கும் அந்த சுவாமிக்கும் போட்டி இல்லையா, போட்டி இருக்கிறப்போ அவர் பதக்கமல சகசரம் எழுதுறேன்னு சொல்லிட்டு பெருமாளுடைய திருவடியை பத்தி எழுதுறேன்னாராம். இவர் என்ன பண்ணார், நீர் திருவடியை பிடிச்சுட்டேரா, நான் திரு பாதுகையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் திருவடியை காட்டிலும் திருப்பாதுகை 1 இன்ச் பெருசா தான் இருக்கும் இல்லையா? யாருமே 1 இன்ச் கம்மியா வாங்கிலாம் போட்டுக்க மாட்டாங்க யாரும், அதனால 1 இன்ச் பெருசா தானே இருக்கும். அதனால நான் திருப்பாதுகையை பத்தி எழுதுறேன்னு ஒரு ராத்திரியில எழுதினார் 1000 ஸ்லோகங்கள். ஸ்லோகங்கள்லாம் அசாத்தியம், பிரமாதமா இருக்கும் ஒரு ஒரு ஸ்லோகங்களும். அதுவும் ரங்கநாதனுடைய பாதுகை அது மொத்தமே. அது எப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகைன்னா, தேவி இருக்கிறதுனால பாதுகைக்கு, அதாவது பெரும் பாதுகையை அவன் வாங்கிட்டு வந்துட்டான், பரதன் வாங்கிட்டு வந்துட்டானேன்னு இல்லை இல்லையா, அந்த ஒளி இருக்கு பாருங்க ரங்கநாதனுடைய ஒளி, அந்த பாதுகை காஞ்சனம் ஆசிரியந்தி, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ஒளி தான் ரங்கநாதனுடைய மேல படுறதான். இவர் பாதுகையை போட்டு ரங்கநாதன் காவேரியில நடக்கிறாராம், இந்த காவேரியில ரங்கநாதன் வீதிக்கு வந்துட்டார்னு உடனே அந்த ஒளி காவேரி கரையில இருக்க எல்லா ஜனங்களுக்கும் தென்படுறதா, அப்படி இருக்க அந்த பாதுகை ரங்கநாதனுடைய பாதுகைன்னு ரங்கநாத பாதுகையை பத்தி 1000 ஸ்லோகங்கள் ஒரு ராத்திரியில் எழுதியிருக்கார் தேசிகன். அப்பேற்பட்ட பாதுகை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவன் பரதன். ஒரு பாதுகையே 14 ஆண்டுகள் நந்தி கிராமத்துல இருந்து ராஜ்யத்தை பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா, ஏன் இவன் அயோத்திக்குள்ள போகல அப்படின்னா, நீர் வராமல் நான் அயோத்திக்குள்ள போக மாட்டேன். அழகா சொன்னார்னு சொன்ன இல்லையா, என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம். அவர் மரவுரி தரிச்சிட்டார், இவனும் மரவுரி தரிச்சின்றான். அவர் ஜடாமுடி தரிச்சிட்டார், இவனும் ஜடாமுடி தரிச்சின்றான். அவரும் அயோத்தி உள்ள இல்லை, இவனும் அயோத்தி உள்ள இல்லை இல்லையா? அவனும் செய்யாசனத்திலயோ எதுலயோ படுக்கல இல்லையா, அவர் கட்டாந்தரையில படுத்தினார், இவனும் 14 வருஷம் கட்டாந்தரையில் தான் படுத்தான். அவரும் 14 வருஷம் விரதம் மேற்கொண்டார், இவரும் 14 வருஷம் விரதம் மேற்கொண்டார் இல்லையா? அப்பேற்பட்ட மகாத்மா பரதன். அப்படியெல்லாம் பாதுகாப்பட்ட அபிஷேகம் பண்ணி இவர் வந்தார். சரி, எல்லா ஜனங்களும் விடைபெற்றுக் கொண்டு ராமன் லக்ஷ்மணன் சீதை இவாழ்கிட்ட விடைபெற்றுக் கொண்டு அயோத்தியமான நந்தி கிராமத்துக்கு வந்துட்டான். யாருமே அயோத்தியில இல்லை, எல்லாருமே நந்தி கிராமத்துல, 14 வருஷம் நந்தி கிராமத்துல இருக்கான். அடுத்தது இவாள் தண்டகாரண்யத்துக்கு போயிருக்கான். தண்டகாரண்யம்ன்றது ஒரு வனம், அந்த வனத்துல ஏகப்பட்ட ரிஷிகள் இருக்கா. போகும்பொழுதே ஒரு ஒரு ரிஷிகளையும் பார்த்துட்டு போறான். நடுவில் பரத்வாஜ ஆசிரமத்தில் ஒரு ரிஷி, ஜாபாலின்னு ஒரு முனிவர், அதுவும் அந்த ஜாபாலி முனிவர் ஆசிரமத்தில் ஒரு நாள். அப்புறம் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, மேல மேல நிறைய கதை சொல்றா. சீதா அனசூய பார்க்கிறா, அனசூய குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரா, எப்படி வாழணும், மேல மேல லங்கா பர்யந்தம் எப்படி இருக்கணும்ன்ற நிறைய சூக்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குழந்தைக்கு அனசூய சொல்லித்தரா. இப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சு மேல போறோம். இப்படி மேல போனால் அந்த இடத்துல தண்டகாரண்யத்துல இருக்கா. தண்டகாரண்யத்துல இருந்தால் இவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு கிராதகி வரா இல்லையா, எப்பேற்பட்டவன்னா அதி சுந்தரியா ஒருத்தி வரா லோகத்துல, அந்த அளவுக்கு அழகா பார்த்திருக்கவே முடியாது ஒருத்தி. அப்படி ஒரு அழகியா வரா. ஆனால் அவளுடைய நிஜ ரூபம் அது இல்லை. அவளுடைய நிஜ ரூபம் வேற ரூபம் இல்லையா? அவளுடைய நிஜ ரூபம் அரக்கி ரூபம், ராட்சசி. ஆனால் அவளோ அதி சுந்தரியா அங்க வரா. அதி சுந்தரியா வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராமன் லக்ஷ்மணன், ராமன் இருக்கார், லக்ஷ்மணன் தள்ளி இருக்கார், ராமன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவ அந்த தண்டகாரண்யத்துல அந்த வனத்துல அலைஞ்சின் இருக்கிறவோ, அது அந்த அவளுடைய ராவணனுடைய ஒரு சித்தப்பா பசங்கோ. அவெல்லாம் கரன் திருஷிரசன் இவளுடைய இடம் அதெல்லாம். அவெல்லாம் இருக்கிறப்போ அந்த இடத்துல இங்கேயும் அவோ அங்கேயும் சுதந்திரமா அலையவோ, இங்கேயும் சுதந்திரமா அலையவோ, எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருக்க ஜந்து அது. பார்க்கிறப்போ பார்க்கிறா, அங்க பார்த்தா சுந்தர புருஷன் ஒருத்தருக்கான். இவனை அடைஞ்சே தீரணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருக்கு. இவனை அடைஞ்சே தீரணும்ன்ற எண்ணம் வந்த உடனே போய் அவனை பார்க்கிறான். கருணீல வண்ணன், நீலமேக சாமரன், இப்பேற்பட்ட ஒருத்தன லோகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லையே. புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கான், ரகுவம்சம் சொன்ன வீடோரஸ்தமா இருக்கான். அகன்று பறந்து விரிந்த மார்புகள், அழகழகான செந்தாமரை போல கண்கள், பறந்த நெற்றி, புஜங்கள்னா. அதாவது சீதை வால்மீகி சொல்றார் சித்திரக்கூடத்திலேயே, சீதா அந்த புஜத்து தான் பிரதிதினம் தலை வச்சுன்னு படுப்பலாம். அப்படி இத பின்னாடி அனுமார்ட்ட சொல்லி அனுப்புறாவோ, அந்த புஜத்துலதான் பிரதிதினம் தலை வச்சுன்னு படுப்பலாவோ. அப்பேற்பட்ட பெருத்த புஜமா, அப்படிப்பட்ட புஜத்தெல்லாம் பார்த்த உடனே இந்த சூர்பனகைக்கு அவ்வளவு ஆனந்தம், எப்படியாவது இன்னைக்கு இந்த நரனை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு. சரி கிட்ட போய், ஏ மானிடனே இங்கே ஏன் வந்த? நாங்கெல்லாம் வந்து சக்கரவர்த்தி, அயோத்தியா சக்கரவர்த்தியோட பையன் ராமன் அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்ட உடனே பார்க்கிறாள், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டவமா, நானு நான் எப்படிமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிப்பேன்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கா வருவான், இந்த வெளில போயிருக்கான், ஒருத்தன் வருவான், அவன் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் மனைவி இல்லாமல் இருக்கான் இப்போ, என்னோட ஒரு 2 வருஷ காலமா மனைவி இல்லாமல் சுத்தின் இருக்கான். அதனால அவன் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் வருவான், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி, எங்கிருந்தோ வராரு லக்ஷ்மணன் அதிகாரிக்கு போயிட்டு. இப்படி இவன் என்ன இப்படி சொல்லிட்டானேன்னு அப்படி திரும்புறாரு. அப்படி திரும்பினால் வால்மீகி சொல்றாரு, செக்கச்சவேலனு இவனை காட்டிலும் அழகா ஒருத்தன், இவனாவது கருப்பா இருக்கான், இந்த நிறத்தை பார்த்தது காட்டிலும் அந்த நிறத்தை பார்த்தால் செக்கச்சவேல் இருக்கு, அழகான மூக்கு, கோபத்தோட எப்பவுமே கோபத்தோட இருக்கக்கூடிய ஒரு உருவம், எப்பவுமே உருன்னு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் வீரம் அதிகம். அவன் உருன்னு இருக்கான் பார்க்கறதுக்கு, இவன் ஒண்ணுமே இல்லை, இவன் வெறுமை உட்காந்துருக்கான். இவன் இந்த தென்னையில உட்காந்துருக்கான், எதுக்கு நமக்கு அங்க பாரு எப்படி நடந்து வராம பாரு, புஜபல பராக்கிரமத்தோ கையில ஆயுதத்தோட வராம, அவன் தான் ரைட்டு அப்படின்னு அவன் கிட்ட போய், அண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, என்ன வந்து உன்னை அண்ணா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, அண்ணாவா என்னையா எது கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கார், வேணும்னா அவரையே வேணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு மாத்தி மாத்தி ரெண்டு வால்மீகத்துல மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் விளையாடுறாள். ஒத்தருக்கு ஒத்தர் மாத்தி மாத்தி விளையாடுன உடனே சீதை ஓடி வரலாம், என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க அனுப்புறாளா, அங்க அனுப்புறாளா, அங்க அனுப்புறா, இங்க அனுப்புறா, சூர்பனக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வரலாம். கோபம் வந்து திரும்பி பார்க்கிறாலும் அழகான சீதை இருக்கா. ஓஹோ, இவ யாருன்னு கேக்குறா, இவ என் மனைவினா, இவ உயிரோடு இருக்கிறதுனாலதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றியா, இவளை கொண்டுட்டா அப்படின்னு சீதை மேல பாஞ்சி அவளை துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாளாம். இல்லையா, ரத்தமா கொட்டுறதான் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாளாம். உடனே வேகமா லக்ஷ்மணன் கையில இருக்க அம்பு எடுத்துன்னு போய், நாங்க ஸ்ரீவதம் பண்றது இல்லை, ஆனாலும் உன்னை வதம் பண்ணாமல் விட்டால் தப்பு அப்படின்னு சொல்லி கையு மூக்கு வாய் எல்லாத்தையும் அறுத்து உடம்புல இருக்க எல்லா பாகங்களையும் அறுத்து அனுப்பிட்டானா. எல்லா பாகங்களையும் அறுத்து அனுப்பின உடனே நேரம் அவன் என்ன பண்றானா, அங்கேருந்து இந்த கரன் திருஷிரசன்கிட்ட ஓடி வர. 14,000 ராட்சசால் இருக்கா, 14,000 ராட்சசால் மொத்த பேரையும் இவள் என்ன பண்றா, நேர வந்து இங்க சொன்ன உடனே அவள் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறான். ரெண்டு பேரும் சென்னா கிளம்புனா இந்த தண்டகாரணத்துல 14,000 ராட்சசால் மொத்த பேரையும் ஓட ஓட விரட்டி அடிக்கிறார் ராமன் இல்லையா. மொத்த பேரையும் அதுலயும் அவன் என்ன பண்றான்னா, கபந்தன் ஒருத்தன் அவன் என்ன பண்றான்னா சீதையை அபகரிச்சுட்டே போயிடுறான். அவன் சீதையை அபகரிச்சுட்டு போயிடவுனே அவனை கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி சீதையை காப்பாத்துறார். இப்படி எல்லாம் பண்ணி அந்த தண்டகாரண்யத்துல இவாள் வாழ்ந்துட்டு இருக்கான். இங்கே இருந்து அந்த சூர்பனகை என்ன பண்ணா, இங்க சொல்றது இங்க பண்ணா சரி சொன்னா சரியில்லைன்ட்டு நேர ராவணன்ட்ட போறான். ராவணன்ட்ட போன உடனே அவன் ராவணன் கேக்குறான், ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இந்த இடத்துல கம்பன், ராவணன் உண்மையிலே நல்லவன் தான். ஆனால் வால்மீகி ராமாயணத்துல அப்படி இல்லை. வால்மீகி ராமாயணத்துல ராவணனை பூர்த்தியாகவே அவன் சுவாவமே சரியில்லைன்னு சொல்லிட்டுதான் இருக்கு. கம்பனுடைய பாடல்களுக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இடத்துல தென்படும். கம்பன் எந்த விதமான ஒரு கதாபாத்திரத்தையும் அவன் தப்பாக சித்தரித்திருக்கவே மாட்டான் இல்லையா. அது ராவணனை ஆரம்பத்திலிருந்தே ராவணன் நல்லவன் தான், மறுபடியும் நல்லவன் அப்படின்ற எண்ணம் எப்படி வருது, எப்போ வருதுன்னா ராமனுடைய பானம் அவனுக்கு உள்ளுக்குள்ள போய் இப்படி ராகவன் புனிதவாளின்னு சொல்லிருக்கார் கம்பன். அப்படி உள்ள போய் வெளியில வந்த உடனே அவங்களாம் எடுத்தான், அவனுடைய கெட்ட எண்ணம் மொத்தம் போயிடுத்தான் யுத்தகாண்டத்துல. அந்த அளவுக்கு ராவணன் நல்லவன். அது சொல்லும் பொழுது இவள் ஏன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னா, ஒரு சூர்பனகை போய் நிக்கிறாள், இவள் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து அரண்மனையில் நிக்கிறாள். அவள் ராவணன் கேட்கிறா, நான் பார்த்துட்டு நீ இடை இழைத்த குற்றம் என்னன்னு, இப்படி வந்து நிக்கிறியே என்ன ஆச்சுன்னு. மானிடர்கள் செய்த குற்றம்னா, மானிடர் செஞ்ச உடனே செய்தான்னு சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடும் இவள் நினைச்சிட்டு சொன்னான். ஆனா ராவணன் என்ன கேட்டான், மானிடர்கள் செய்தாளா, நீ இடை இழைத்த குற்றம் என்ன, அப்ப நீ என்ன பண்ண. எப்பேற்பட்ட ராவணன் அவன், எதையுமே சாதாரணமா அதாவது எடுத்த கௌத்தன் செய்யறவன் கிடையாது. கம்பன் சொல்லும்பொழுது வாரணம் பொருது மார்பும் வரையினை எடுத்து தோளுன்ற நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைக்க நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு விருங்கையோடு இலங்கை மேண்டான். விருங்கையோடு இலங்கை போனான். சாதாரணமா போலான்னு பின்னாடி யுத்தகாண்டத்தை சொல்லப்போற. அப்பேற்பட்ட ராவணன் அதனால எடுத்தேன் கௌத்தன் முடிவு பண்ண மாட்டான். நீ இடை இழைத்த குற்றம் என்ன, மறுபடியும் ஏமாற்ற சூர்பனகி, நீ இடை இழைத்த குற்றம் நீ என்ன தப்புன்னு கேக்குறாரு. மானிடர் செய்த குற்றம்னே அவர் கோபம் வந்திருக்கணுமா வந்தாமா, எடுத்து வில்லு எடுத்துட்டு கிளம்பிருக்க வந்தாமா வாழை எடுத்துட்டு. ஆனால் இப்படி கேட்டாரேன்ட்டு என்ன சொன்னால் அவருடைய மனசு மாறுமோ இல்லையா, என்ன சொன்னால் எதை சொன்னால் மனசு மாறுமோ அந்த கரெக்டான வார்த்தையை உபயோகப்படுத்தணும். என்னால ஒரு குற்றம் இல்ல, என்னால் வந்த குற்றம் இல்ல, பொன்னால் ஆன மேனியை உடைய பெண்ணால் வந்த குற்றம்னா அவ்வளவுதான் போச்சு அடுத்த க்ஷணம் இல்லையா. பெண்ணால் பேயும் இறங்கும், பொன்னா அதுவும் எப்படி சொல்லிட்டா, பொன்னால் ஆன மேனியை உடைய எண்ணம், பொன்னால் ஆன மேனியை உடைய எண்ணம் உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. எல்லாருக்கும் சப்பல புத்தின்னு இருக்குமோ இல்லையோ, அல்ல ராவணன் ஒருபடி மேலவே. சப்பல புத்தி வந்த உடனே என்ன பண்றான், அவ அவளுக்குன்னு துர்தசை இந்த மாதிரி சமயத்துல தான் எட்டி பார்க்கும், மற்ற சமயத்துலாம் எட்டி பார்க்காது, அது காத்துண்டே கிடக்குமா. சனீஸ்வர பகவான் வாசல்லையே நிப்பார், எந்த க்ஷணம் உள்ள வரணும்னு சொல்லிட்டு நேரம் உள்ள வந்துரு, டக்குன்னு உள்ள வந்துருவார். அது இந்த க்ஷணம் அந்த க்ஷணம் தெரியாது, நம்ம வாயிலேயே இருக்கும். இந்த வார்த்தை எப்ப வரும்னு பாப்பார், நாம உபயோகப்படுத்தாமே இருப்போம். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும்னா நான் உபயோகப்படுத்தான், அடுத்த க்ஷணம் உள்ள வந்துருவார். அத மாதிரி சூர்பனகை அந்த கரெக்டான விஷயத்த சொன்னார். அப்ப பிடிச்சது அவனுக்கு சனி. உடனே பொன்னால் ஆன மேனியை உடைய பெண்ணால் வந்த குற்றம்னு, பெண்ணா யாரது அப்படின்னா, சரி அண்ணா இறங்கிட்டார் அப்படின்னு உடனே கம்பன் அழகா சொல்றான், வில்வொக்கும் விழி என்றாலும் வேல்வொக்கும் நெற்றி என்றாலும், வில்வொக்கும் விழி அவரோட விழி எப்படி இருக்கும், அப்படியே வில்லு மோல வில்லு மாதிரி வில்லு மாதிரி இருக்கும். நெற்றி எப்படி இருக்கும், வேல் மாதிரி கூறு கூறா இருக்கும் பார்க்கறது, அப்படி இருக்கும். நான் வழி வழியா வரிசையா சொல்லிட்டு போகும்போது சொல்லுக்கு சொல்தான் ஓமை ஓமையாகுமோ தவிர சீதைக்கு எதுவுமே ஓமையாகாது. இப்படியெல்லாம் சொன்னோடனே அவனுக்கு ஜம்முன் இன்னும் மேலே ஏறி போச்சு. அப்படியா, இப்படி கூட ஒரு பெண் இருக்காளா, சரி வா கிளம்பு நான் ரெடி அப்படின்னு உடனே கிளம்பிட்டான். அவன் கிளம்பின உடனே நேர சீதா அபகரணத்துக்காக தயாராக, சீதா அபகரணத்துக்காக தயாராகின உடனே யாரோ ஒருத்தன் போகணுமா இல்லையா, யார் மூலமா ரெடி பண்றது அப்படின்னா, நேர மாரீச்சன், சாட்சாதான் மாரீச்சனை கூப்பிடுறான். மாரீச்சன்றவன் ராவணனுடைய ஒன்னு விட்ட மாமா இல்லையா. இந்த தாட்டகையும் ராவனுடையும் அம்மாவும் அக்கா தம்பி இல்லையா, அக்கா தங்க அப்படி இருக்கப்போ ஒன்னு விட்ட மாமா தான் இந்த மாரீச்சன். மாமான்றவன் மருமான் சொன்னா எல்லாத்தையும் கேட்டே ஆகணும். மாமா வந்து மருமானுடைய வார்த்தையை தட்டக்கூடாது. அவனும் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான், ராமனுடைய பலம் எனக்கு தெரியும், ராமனுடைய பலம் எனக்கு தெரியும், நான் சொன்னா கேளு, மாற்றான் மனைவிய அபகரிப்பதுன்றது ரொம்பவே தப்பான செயல். அதுவும் நீ யாருடைய மனைவியை அபகரிக்கிற, அதுவும் வந்து ஒரு பரமாத்மாவுடைய மனைவியை அபகரிக்கணும்னு நினைக்கிற, நடக்காது. ராமனுடைய வீரம் எனக்கு நல்லாவே தெரியும், இது உன்னுடைய அழிவுக்குத்தான் ஏற்றம். என்ன வேணா சொல்லு, யாருடைய கம்பன் சொல்றான், யாருடைய அறிவுரையும் சரி யாருடைய அறவுரையும் சரி அவன் கேட்கற மாதிரி இல்லை. இல்ல ஏன் மோகம், எங்க மோகம், நல்லவனா இருந்தால் கூட அந்த விஷயத்துல மோகம் அவனுக்கு. பெண் எப்படி இருந்தாலும் சீதையை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மோகம் அவனு. மாறிச்சா நீ போறியா, இல்ல என்னுடைய வாளுக்கு நீ இரையாகிறியா, பாபி உன் வாளுக்கு இரையாகிறத காட்டிலும் எப்படி இருந்தாலும் நான் போயிடுவேன். அது ராம பானத்துக்கு இரையாகிறது எவ்வளவோ மேல், அன்னைக்கே ராம பானத்துக்கு இரையாகிருக்கலாம், சரி நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ராம பானத்துக்கு இன்னைக்கு இரையாக போறேன் அப்படின்னு நேர ராம பானத்துக்கு இரையாகிறதுதான். அதுவும் வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றா, ராம பானத்துக்கு இவெல்லாம் ஓடி வராளாம் இல்லையா, ராமன் தேடி போல இவாளை, இவாள் ஓடி வரா ராம பானத்துக்கு இரையாகிறதுக்காக. அப்படி விசேஷம் இருக்கு, ராமன் கையால நாம மரணத்தை அடைய மாட்டோமான்னு ஓடி வரலாம். அப்படி இவெல்லாம் ஓடி வர மாரீச்சன் வரா, மாரீச்சன் வந்த உடனே ஒரு நமக்கு மேல கதையெல்லாம் தெரியும், ஒரு பொன் மான் வருது, மானா வேஷம் போட்டுன்னு வராங்க. மானா வேஷம் போட்டுன்னு வந்த உடனே அந்த இடத்துல இந்த மானை பிடிச்சு கொடுக்கோன்னு சொன்ன உடனே சீதை ஓடுற உடனே ராவன் ஒரு முனிவர் வேஷம் போட்டுன்னு அந்த இடத்துல சீதா அபகரணம் தான் வரும். இதோட சீதா அபகரணத்தோட இன்னைக்கு முடிச்சுப்போம். இது சீதா அபகரணத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் ஒரு ஒரு ராமாயணத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்கா சீதா அபகரணத்தை. ஆழ்வார்கள் வார்த்தைகள் எல்லாமும் வால்மீகி ராமாயணத்துக்கு ஏற்றாறு போல இல்லை. அத்தியாத்ம ராமாயணத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு, கம்பராமாயணத்துல ஒரு வித மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா பிராட்டிய சொல்லியோ ஏனோ தானோ வந்தான் ராவணன் அழைச்சிட்டு போயிட்டான்னு சொல்ல முடியாது இல்லையா. அது அழகழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா சீதா அபகரணத்தை. அதனால நாளைக்கு சீதா அபகரணத்திலிருந்து சுக்ரீவ சக்கியம் வாலி வதம் பர்யந்தம் நாளைக்கு போலாம். 10:30 மணிக்கு சொன்ன மாதிரி 13ஆம் தேதி 10 மணிக்கு சுந்தரகாண்டம், 14ஆம் தேதி விஷ்ணு சரணாகதி, 15ஆம் தேதி பட்டாபிஷேகம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.